இது வேள்வி படலம். அவ்வளவுதான், காத்தாடகி செத்து போயிட்டாளா? சொல்ல சொல்ல சொல் சொல்லுகிறேன், கதையை ஓகே. சொல்லுகிறேன். கேள்விப்படலம் தொகுத்து பாடல்களை தந்திருக்கிறார் அந்த ஆசிரியர், தொகுப்பாசிரியர். தாடகையை பானம் துளைத்து விட்டது, ராம பானம் ஊடுருவி சென்று விட்டது. அவள் பெரும் ஓலம் எழுப்பியபடி கீழே விழுந்து மாண்டு போகிறார். அந்த மாண்டு போன செய்தி எல்லாம் சொல்லக்கூடிய பாடல்கள் தொகுத்து தரப்படவில்லை. அவள் மாண்டு விழுகிறாள். அது எப்படி இருக்கிறது என்றால், ராவணனுடைய வெற்றி கொடி அறுந்து விழுந்தது போல, ஒரு துர்சகனம் போல இருக்கிறது. சில விஷயங்கள் பிறகு நடக்கப் போவதற்கு நல்ல அறிகுறியாகவும் முன்பு நடக்கும், தீய அறிகுறியாகவும் நடக்கும். அதை நாம் நிமித்தம் என்று சொல்வோம், துர்நிமித்தம் நன்னிமித்தம் என்றெல்லாம் பிரித்து சொல்வார், சகுனம் என்று கூட சொல்வார். பின்பு நடக்கப் போகின்ற விஷயங்களுக்கு அறிகுறியாக முன்பு நடப்பது. இந்த தாடகனுடைய மரணம் என்பது ராவண வதத்திற்கான அறிகுறி, ராவணனுடைய மரணத்திற்கான அறிகுறியாக இருக்கிறது. ராவணனுடைய வெற்றி கொடி ஆகாயம் அளாவி பறக்கக்கூடிய வெற்றி கொடி அப்படியே அறுந்து விழுந்தது போல் தாடகை மண்ணில் விழுந்தாள் என்று உவமையை பயன்படுத்துகிறார். அந்த பாடல் எல்லாம் எடுத்து கொடுக்கப்படவில்லை இங்கு. அதெல்லாம் ஒரு நல்ல பாடல். மேலும் சொல்லுகிறார், தாடகை அப்படி மண் மீது விழுந்து அந்த பகுதியே, அந்த பாலைநில பகுதியே இரத்த காடாக மாறிவிட்டது. தரை பரப்பு எங்கும் ரத்தம், அவளுடைய உடலில் இருந்து குப்பு குப்பு என்று ரத்தம் பாய்ந்து அந்த பகுதியே இரத்த காடாக மாறி நிற்கிறது. அதற்கு ஒரு உவமானத்தை கம்பர் சொல்லுகிறார். அப்படி தரை பரப்பு எங்கும் ரத்தம் தோய்ந்து காணப்பட்ட அந்த காட்சி எப்படி இருந்தது என்றால், அந்தி வானம், அந்த செக்கர் வானம், அந்தியில் நாம் பார்ப்போம் அல்லவா, சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் வானம் சிவந்து காணப்படும். அந்த செக்கர் வானம் அப்படியே பூமியில் வந்து விழுந்து விட்டது போல் பூமி பரப்பு காணப்பட்டது என்று உவமை கூறும். இப்படியாக தாடகையினுடைய வதம் முடிவடைகிறது. தாடகையை எதிர்த்து ராமன் செய்த போரை பற்றி கம்பன் சொல்லும் போது அதை கன்னிப்போர் என்று சொல்லுவார். கன்னிப்போர் என்றால் முதல் முதல் ராமன் செய்த போர் என்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தையை கம்பர் பயன்படுத்தும். இப்போது கூட அந்த கன்னி என்ற வார்த்தையை சிலர் இணைத்து பயன்படுத்துவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் என்னுடைய முதல் முயற்சி என்று சொல்வதற்கு இதுதான் என்னுடைய கன்னி முயற்சி என்று சொல்வது. கன்னி என்பது முதல் முதல் தொடங்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக அடையாக வருவது. கன்னி போர், கன்னி முயற்சி என்றெல்லாம் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ராமன் செய்த இந்த போரை கன்னி போர் என்று கம்பர் பதிவு செய்யும். ராமனுடைய முதல் போர் இதுதான். ஒரு கொடிய அரைச்சியை எதிர்த்து அவளை வதைத்த போர், முதல் போரே மிக உக்கிரமான ஒருத்தியை கொன்ற போராக இருந்தது. சாதாரண மனிதர்களுக்கிடையே நடக்கின்ற போர் அல்ல. அசுரர், ஒரு அசுரன், அசுர வம்சத்தை சேர்ந்த ஒரு அரைச்சியை எதிர்த்து நடத்திய ஒரு போராக அது அமைந்தது. அந்த போரினுடைய சிறப்பை கம்பர் கன்னிப்போர் என்று ராமனை உயர்த்தி சொல்லுகிறார். இப்படியாக அந்த தாடகை வதைப்படலம் முடிவடைகிறது. தாடகையை வதைத்தவுடன் தேவர்கள் எல்லோரும் மேலிருந்து பூமாரி பொழிகிறார், வாழ்த்துகிறார். அப்படி வாழ்த்தி அவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு அவனுக்கு ஆசியை வழங்குகிறார்கள். விஸ்வாமித்திரனிடமும் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மிக நல்ல ஒரு உதவியை ராமன் செய்திருக்கிறான், மிக ஒரு கொடியவளை அவன் அருளித்திருக்கிறான். அவனுக்கு நீ உன்னிடம் உள்ள படைக்கலங்களை எல்லாம் கொடுத்து அவனை இன்னும் ஆற்றல் மிக்கவனாக நீ மாற்ற வேண்டும் என்று விஸ்வாமித்திரனுக்கு அவர்கள் வேண்டுகோள் வைத்து விட்டு அவர்கள் விடைபெற்று செல்கிறார்கள். அந்த தேவர்கள் எல்லாம் செல்கிறார்கள். அந்த தேவர்கள் சென்ற பின்னர் அவர்கள் அந்த விஸ்வாமித்திரனும் அந்த ராம லக்ஷ்மணரும் அந்த பகுதியை விட்டு கடந்து அப்பால் போகிறார். அந்த பாலைவன பகுதியில் தாடகை இறந்து விழுந்து கிடக்கிறாள். அந்த பகுதியை தாண்டி அப்பால் வேறு இடத்திற்கு பயணப்படுகிறார். அந்த செய்தியை சொல்லக்கூடிய பாடலாகத்தான் இந்த 49வது பாடல் அமைந்தது. அப்படியே அவர்கள் அந்த பகுதியை கடந்து போன பிறகு விஸ்வாமித்திரர் ராமனுக்கு பல்வேறு படைக்கலன்களை கொடுக்கும். ஏற்கனவே நாம் வசிட்டர் தசரதனிடம் சொன்னதை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது இங்கு நல்லது. தசரதன் தயங்குகிறான், தன் மகனை விஸ்வாமித்திரனுடன் அனுப்புவதற்கு தயங்குகிறான். அப்போது வசிட்டர் அவனுக்கு தெளிவு ஏற்படுத்தும் விதமாக ஒன்று சொன்னார். நீ உன் மகனை அனுப்பி வை, உன் மகனுக்கு எல்லா விதமான வித்தைகளும் வந்து அடையக்கூடிய காலம் வந்திருக்கிறது, இவருடன் அனுப்பி வை என்று வசிட்டர் தசரதனுக்கு அறிவுறுத்தினார். அதே போல இப்போது விஸ்வாமித்திரர் ராமனுக்கு பல்வேறு படைக்கலன்களை கொடுத்து அவற்றை எப்படி பிரயோகிக்க வேண்டும், அவற்றிற்கான மந்திரங்கள் என்ன என்பதை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அந்த செய்தியை சொல்லக்கூடிய பகுதியாக இது அமைந்திருக்கிறது. அதிலிருந்து ஒரு பாடலை எடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த தொகுப்பாசிரியர். விண்ணவர் போய பின்றை விரிந்த பூ மழையினாலே தன்னினும் காணம் நீங்கி தாங்கரும் தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோக்கி மருந்தன சடையன் வெண்ணெய் அண்ணல் தன் சொல்லே அன்ன படைக்கலம் அருளினானே. விண்ணவர் போய பின்றை அந்த தேவர்கள் எல்லோரும் ராமன் செய்த காரியத்திற்காக மகிழ்ந்து அவன் மீது பூமாறி பொழிந்து வாழ்த்தி அந்த இடத்தை விட்டு போன பிறகு விண்ணவர் போய பின்றை. போய என்றால் போன பிறகு, போன என்றார் போன பிறகு, அந்த போ என்ற வார்த்தையில் இருந்து போய என்ற அந்த வினையச்சம் வரை நாம் இப்போது போன பிறகு என்று பயன்படுத்தும். போன, போன, சென்ற என்றெல்லாம் பயன்படுத்தும். சென்ற பிறகு, போன பிறகு என்றெல்லாம் நாம் சொல்வோம். அது இலக்கிய வழக்காக போய என்று வரும். போய என்றால் போன என்று வரக்கூடிய வினையச்ச அர்த்தத்தில் வருகிறது. போய பின்றை என்றால் பிறகு என்றார். அந்த பின் என்ற வார்த்தை வெவ்வேறு வடிவங்களில் வரும். அதை நாம் இப்போது பின்னர் என்று பயன்படுத்துகிறோம், பிறகு என்று பயன்படுத்துகிறோம், பிற்பாடு என்று கூட பயன்படுத்துகிறோம். அது இறுதியில் உள்ள அந்த விகுதி மாற்றம் தான், மற்றபடி அர்த்தம் எல்லாவற்றுக்கும் ஒன்றுதான். பின் என்ற அந்த வார்த்தையில் இருந்தெல்லாம் இருந்துதான் இந்த வேறுபாடுகள் எல்லாம் வருகிறது. பின், பிறகு, பின்னர், பிற்பாடு என்ற வேறுபாடுகள் எல்லாம் வருகிறது. இங்கு பின்றை என்ற வார்த்தையை கம்பர் பயன்படுத்தி பின்றை என்றால் பின்னர் என்றுதான். பின்னவர் போய பின் அந்த தேவர்கள் அனைவரும் சென்ற பிறகு விரிந்த பூ மழையினாலே தன்னினும் காணம் நீங்கி அவர்கள் சொரிந்தார்கள் அல்லவா, பூமாரி சொரிந்தார்கள். அந்த பூமாரியினாலே அந்த கொடிய வெப்பமயமான பாலைவனம் கூட கண் என்று குளிர்ந்து விட்டது. அப்படி குளிர்ந்து விட்ட அந்த பாலைவனத்தை நீங்கி அவர்கள் கடந்து போகிறார்கள். விரிந்த பூ மழையினாலே கண்ணினும் காணம் நீ. விரிந்த பூ மழை, விரிந்து கிடக்கின்ற பூ மழை. அவர்கள் தேவர்கள் மேலிருந்து சொரிந்து இடைவிடாது சொரிந்து வாழ்த்தி ராமனை ஆசீர்வதித்தார்கள். அப்படி அவர்கள் சொரிந்த அந்த பூ அந்த பாலைவன பரப்பெங்கும் பறந்து விரிந்து கிடக்கிறது. அதனால் அந்த பாலைவனமே குளிர்ச்சியாக மாறிவிட்டது. குளிர்ந்த பூக்களை அவர்கள் சொரிகிறார்கள். தேவலோகத்தில் உள்ள கற்பக மரத்தினுடைய பூக்கள், பாரிஜாத மரத்தினுடைய பூக்கள், தேவதாறு மரத்தினுடைய பூக்கள், இப்படியே தேவலோகத்தில் உள்ள அதிசய மரங்களினுடைய பூக்களை எல்லாம் எடுத்து சொரிகிறார்கள். அது மிக குளிர்ந்த மலர்கள். அந்த பூக்களின் பூக்கள் வந்து பாலைவன பரப்பு எங்கும் பறந்து விரிந்து அந்த பறவை அந்த நிலப்பகுதியை மூடி விட்டதனால் அங்கு குளிர்ச்சி உண்டாகி விடுது. எப்படி நடப்பதற்கு இப்போது நடைபாதை விரிக்கிறார்கள் அல்லவா, சில இடங்களில் மிகவும் கால் வைப்பதற்கு சூடாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வாய் போன்ற அந்த நடைபாதையை விரிப்பார்கள். அதில் மீது நடந்து வந்தால் அந்த வெப்பம் தெரியாது, தரையின் வெப்பம் தெரியாது. அதே போல இந்த தேவர்கள் பொழிந்த அந்த பூ மழையினால் அந்த தரைப்பரப்பு எங்கு மூடப்பட்டு அந்த பாலைவனமே தண் என்று ஆகிவிடும், குளிர்ந்து விடுகிறது. தண் என்றால் குளிர்ச்சி, தண்மை என்ற அந்த வார்த்தையில் இருந்து தண் என்பது வருகிறது. அந்த தண் என்பது சேர்த்துதான் நாம் பல சொற்களை பயன்படுத்துகிறோம். தண்ணீர் என்ற வார்த்தை கூட அந்த தண் என்ற அந்த சொல் சேர்ந்து வரக்கூடியதுதான். அதை நாம் தண் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் பார்ப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருப்பது போல உணர்வோம். ஆனால் தண்ணீர் என்று சேர்த்து சொல்லும் போது அந்த வார்த்தையை இயல்பாக சேர்த்து சொல்கிறோம். தண்ணீர் என்றால் குளிர்ந்த நீர் என்று அர்த்தம். அதற்கு அது நீர் என்று சொல்வது பொதுவாக சொல்வது, தண்ணீர் என்று சொன்னால் குளிர்ந்த நீர் என்று சொல்வது. ஆனால் தண்ணீர் என்றால் குளிர்ந்த நீர் என்ற பொருள் தரக்கூடியது என்பதை உணராமல் நாம் மேலும் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்றால் சுடு தண்ணீர் என்றெல்லாம் பயன்படுத்தும். அது ஒரு முரண்பாடான வார்த்தை. சுடு தண்ணீராக நான் அந்த அந்த சொற் அப்படி இருக்க முடியாது. சுடுகின்ற குளிர்ந்த நீர் என்று ஒன்று இருக்க முடியாது. ஆனால் அப்படி நாம் பயன்படுத்துகிறோம். தண்ணீர் என்பதை நீருக்கான ஒரு பொதுவான சொல்லாக மாற்றிவிட்டோம். ஆனால் தண்ணீர் என்றால் குளிர்ந்த நீர் என்றுதான் அர்த்தம். நீர் என்பதுதான் எல்லா விதமான நீரையும் குடிக்கக்கூடிய பொதுவான சொல். சுடுகின்ற நீரை சுடுநீர் என்று மட்டும் சொன்னாலே போதும், அதை சுடு தண்ணீர் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் அப்படி முரண்பாடாக நாம் பயன்படுத்தும் தண் என்பது குளிர்ச்சி என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. அப்படி தேவர்கள் பொழிந்த பூ மழையினால் தண் எனும் காணம் நீ குளிர்ச்சியாக மாறிவிட்ட அந்த பாலைவனத்தில் இருந்து நீ காணம் என்பது இங்கு காட்டை குறிக்கிறது, அந்த பாலை காட்டை குறிக்கும். அந்த காட்டை நீங்கி தாங்கரும் தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோக்கி மருந்தன தடையன் வெண்ணை அண்ணல் தன் சொல்லே என்ன படைக்கலம் அருளினான். அவர்கள் அந்த பாலைவனத்தை நீங்கி போய் அதன் பிறகு விஸ்வாமித்திரன் என்ன செய்கிறான் என்றால் தாங்கரும் தவத்தின் மிக்கோன், இங்கு விஸ்வாமித்திரரை குறிக்கக்கூடிய சொற்றொடராக தாங்கரும் தவத்தின் மிக்கோன் என்ற சொற்றொடர் வரும். தாங்குவதற்கு அரிய தவத்தில் மிக உயர்ந்தவர், மிக அதிகமாக மிகுதியாக அந்த தவத்தை செய்தவர். மற்றவர்களால் தாங்குவதற்கு அரிது, மற்றவர்களால் ஏற்று செய்வதற்கு அரிது, அப்படிப்பட்ட தவம். அந்த தவத்தில் மிகுந்தவன் அந்த விஸ்வாமித்திரன். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரன் மன்னவர் வறுமை நோக்கி மருந்தன சடையன் வெண்ணை அண்ணல் தன் சொல்லே என்ன படைக்கலம் அருளினானே. அந்த விஸ்வாமித்திரன் என்ன செய்தான் என்றால் படைக்கலம் அருளினானே. அந்த செயல் கடைசியில் வருகிறது. படைக்கலம் அருளினான், ராமனுக்கு படைக்கலத்தை எடுத்து கொடுத்தனான், ஆயுதங்கள் பல்வேறு ஆயுதங்களை கொடுத்தான் என்று வருகிறது. அந்த படைக்கலம் கொடுத்த செயலுக்கு ஒரு ஓமானத்தை இடையில் சொல்கிறார். தாங்கரும் தவத்தின் மிக்கோன் படைக்கலம் அருளினானே, அதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய சாரமான செய்தி. அவர்கள் அந்த பாலைவன பகுதியை நீங்கி செல்கிறார்கள். நீங்கி சென்ற பிறகு தாங்கரும் தவத்தின் மிக்கோனாகிய அந்த விஸ்வாமித்திரன் படைக்கலம் அருளினான் ராமனுக்கு. அப்படி அவன் படைக்கலம் கொடுத்த செயலுக்கு ஒரு ஓமானத்தை கம்பர் இங்கு சொல்லுகிறார். அப்படி ஓமானம் சொல்லும் விதமாக தன்னுடைய நன்றி அறிதலையும் கூடவே இணைத்து கம்பர் சொல்லுகிறார். என்ன ஓமானம் சொல்கிறார் என்றால் திருவெண்ணை நல்லூரில் வாழக்கூடிய வள்ளலாகிய சடையப்ப வள்ளலுடைய சொல்லை போன்ற படைக்கலத்தை கொடுத்தார் என்று சொல்லு. அந்த படைக்கலத்திற்கு ஓமானம் சொல்ல, அவை எப்படிப்பட்ட படைக்கலங்கள், சடையப்ப வள்ளலுடைய சொல் போன்ற படைக்கலம் என்று சொல்லு. அது என்ன, சடையப்ப வள்ளலினுடைய சொல் போன்ற படைக்கலம் என்றால் சடையப்ப வள்ளல் ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் அதை நிறைவேற்றியே தீர்வார். அதன் பிறகு அதில் மாற்றமே இருக்காது. உனக்கு நான் நாளை இந்த பொருளை தருகிறேன் என்று ஒருவருக்கு ஒரு உறுதியை கொடுத்து விட்டால் தன்னுடைய அடுத்த நாள் வேறு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன இடர் வந்தாலும், தன் தடையே போவதாக இருந்தாலும், தான் சொன்ன சொல்லை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை நிறைவேற்றியே தீர்வார் அந்த சடையப்பவள்ளல். அப்படிப்பட்ட சொல் மாறாதவராக, சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடிய உறுதிப்பாடு உடையவராக அவர் இருந்தார். அதனால் அவருடைய சொல்லை இங்கு இந்த படைக்கலத்திற்கு ஓமானமாக்கி இருக்கிறார் கம்பர். அவருடைய சொல், சொன்ன சொல் அப்படியே நடைபெற்று விடுவது போல, அதை மாறாமல் அப்படியே அதை அவர் நிறைவேற்றி விடுவது போல, இந்த படைக்கலமும் யார் மீது ஏவப்படுகிறதோ அந்த காரியத்தை நிறைவேற்றியே தீரும். யார் மீது எதற்காக ஏவப்படுகிறதோ, ஒரு அரக்கனுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று இந்த படைக்கலத்தை ஏவினால் அது அந்த காரியத்தை முடித்தே தீரும். அதில் இருந்து அது மாறாது. எப்படி சடையனுடைய சொல் மாறாதோ, அது போல இந்த படைக்கலமும் மாறாது. தான் செய்யக்கூடிய காரியத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதை செய்தே தீரும். அவனுடைய சொல்லுக்கு இணையானது இந்த படைக்கலங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட படைக்கலங்களை விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கொடுத்தார் என்று இந்த சடையனுடைய சொல் மாறாமல் இருப்பது என்ற ஒரு வினையை இங்கு ஓமானமாக்கி, படைக்கலத்துக்கு ஓமானமாக்கி, அந்த சொல் சொன்ன சொல் மாறாமல் அப்படியே நிறைவேற்றப்படுவது போல படைக்கலமும் ஏவிய காரியத்தை மாற்றாமல் அப்படியே நிறைவேற்றி காட்டும். அது பிசகாது, அது தோல்வி உறாது, அதில் மாற்றமே இருக்காது. அதை சொல்வதற்காக இப்படி சொல்லுகிறார், ஒரு ஓமானத்தை சொல்லுகிறார். இப்படி சொல்வதன் மூலம் தன்னுடைய நன்றி அறிவையும் இங்கு கம்பர் தெரிவித்தது. தன்னை ஆதரித்த அந்த வள்ளலினுடைய மேன்மையை கதையின் போக்கில் அப்படியே இயல்பாக சொல்லி செல்கிறார். சடையனுக்கு என்று தனியாக ஒரு துதிப்பாடலை இடையில் கொண்டு செருகாமல் கதையின் போக்கோடு அவனுடைய புகழை இணைத்து சொல்லிவிட்டு போகிறார். அதுதான் கம்பருடைய சாமர்த்தியம், அப்படி சொல்லி செல்கிறார். இப்படி பாட்டு அமைப்பது சில புலவர்களுக்கு வழக்கமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். புகழேந்தி புலவர் நளவன்பா பாடினார். அவர் கூட இப்படி தன்னை ஆதரித்த வள்ளலினுடைய பெயரை அந்த நளவன்பாவின் ஊடாக சில இடங்களில் சொல்லியிருக்கிறார். நளவ மகாராஜன் தன்னுடைய உருவம் மாறிப்போய் விடுகிறார். சனீஸ்வரன் பீடித்ததனால் அவனுடைய உருவம் விகாரமாகி விடுகிறது. கடைசியில் ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு போர்வையை எடுத்து அவன் போர்த்து கொண்டவுடன் அந்த நளமகாராஜனுடைய அந்த விகார ரூபம் மாறி அவனுடைய அழகு தோற்றம் மீண்டும் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அப்படி கிடைக்கின்ற அந்த இடத்தில் புகழேந்தி புலவர் என்ன பாடுகிறார் என்றால், சந்திரன் சொற்கி என்னும் மன்னனிடம் சென்று சேர்பவர்களுடைய அருமை நீங்கி அவர்களுக்கு வளம் வந்து சேர்ந்து விடுவது போல, இந்த போர்வையை நளமகாராஜன் அணிந்தவுடன் அவனுடைய அந்த விகார ரூபம் மாறி அவனுக்கு முன்பு இருந்த நல்ல அழகு தோற்றம் வந்து சேர்ந்தது என்று ஓமானமாக சொல்லி, இப்படி தான் தங்களினுடைய போஷகர்கள், தங்களை ஆதரிக்கும் புரவலர்கள், அவர்களை போற்றி பாடுவது புலவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. அது ஒரு மரபாக இருக்கிறது. அந்த மரபின் அடிப்படையில் இங்கு கம்பரும் சடையப்ப வள்ளலினுடைய புகழை அப்படியே இடையில் இணைத்து சொல்லியிருக்கிறார் இந்த பாடல். சடையன் வெண்ணெய் அண்ணில் தன் சொல்லே அன்ன படைக்கலம் என்று சொல்கிறார். சடையன் என்பது அந்த சடையப்ப வள்ளலை குறிக்கிறது. வெண்ணெய் அண்ணல் என்பது சடையன் என்னும் பெயரை உடைய வெண்ணெய் அண்ணல், திருவெண்ணெய் நல்லூரில் இருக்கக்கூடிய அண்ணல். அண்ணல் என்றால் ஆண்களில் சிறந்தவர், பெருமைக்குரியவர் என்றார். சடையன் என்னும் பெயரை உடைய திருவெண்ணெய் நல்லூரில் வாழக்கூடிய அண்ணல், அந்த அண்ணலினுடைய சொல்லே அண்ண படைக்கலம். அவருடைய சொல் மாறாதது போல காரியத்தை நடத்தக்கூடிய படைக்கலத்தை விஸ்வாமித்திரன் ராமனுக்கு அருளினான், கொடுத்தான். அந்த சடையன் என்பதற்கு கூடுதலாக ஒரு அடை மொழியை சேர்க்கிறார். அந்த சடையன் எப்படிப்பட்ட சடையன் என்றால், மன்னவர் வறுமை நோக்கி மருந்தன்ன சடையன். மன்னவர் இந்த பூலோகத்தில் உள்ள மக்களினுடைய வறுமை நோய்க்கெல்லாம் மருந்தை போன்று இருக்கக்கூடிய சடையன் என்று சொல்லுவார். அவரை வந்து சேர்ந்தால், நாம் நோய் வந்தால் மருத்துவரை நாடி செல்கிறோம். மருத்துவர் நமக்கு மருந்தை கொடுத்து நம்முடைய நோயை தீர்க்கிறார். வறுமை என்பதும் ஒரு நோய் போன்றதுதான். ஒரு புலி போல வந்து மக்களை பற்றக்கூடியதுதான் வறுமை. அந்த வறுமை என்னும் நோய் வந்தவர்கள் அதற்கான மருத்துவராக இருக்கக்கூடிய சடையன் என்னும் வள்ளலை வந்து சேர்ந்து விட்டால், அவர் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்து அந்த வறுமை நோய்க்கு ஒரு தீர்வை தந்து விடும். அதன் பிறகு வறுமை நோய் அவர்களை வந்து சேராது. அதன் பிறகு அந்த நோய் திரும்பவே வராது. அப்படிப்பட்ட மருந்தாக இருக்கக்கூடியவர் சடையப்ப வள்ளல். அப்படிப்பட்ட சடையப்ப வள்ளலுடைய சொல்லுக்கு இணையான படைக்கலங்களை விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கொடுத்தார் என்பதை அந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள். விண்ணவர் போய பின்றி விரிந்த பூ மழையினாலே தன்னெனும் காணம் நீங்கி தாங்கரும் தவத்து நிற்கோன் மன்னவர் வறுமை நோக்கி மருந்தன்ன சடையன் வேண்மை அண்ணல் தன் சொல்லே அன்ன படைக்கலம் அருளினானே. இதில் தாங்கரும் தவத்து நிற்கோன் என்பது எழுவாய், படைக்கலம் அருளினான். அருளினான் என்பது பயணி, அவன் அருளினான். எதை அருளினான்? படைக்கலம் அருளினான். அது செய்யப்படுபோம். இடையில் வந்த மற்ற சொற்கள் எல்லாம் இவற்றிற்கு சார்பாக வந்திருக்கு. இந்த இந்த ஒட்டுமொத்த பாடலினுடைய மையமாக இருக்கக்கூடிய கருத்து, விஸ்வாமித்திரன் ராமனுக்கு படைக்கலம் கொடுத்தான் என்பது. விஸ்வாமித்திரன் எழுவாய், அவன் கொடுத்தான் அருளினான் என்பது பயனியல். மற்ற சொற்கள் எல்லாம் அவற்றிற்கு சார்பாக வந்து இந்த பாடலை உருவாக்கி, இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, மன்னவர் வறுமை நோய்க்கு கம்பர் சொல்றது யார சொல்றாரு ஐயா? மன்னவர்னா மன்னவர் என்றால் மண்ணில் வாழக்கூடியவர்கள். மன்னவர் மண்ணில் வாழக்கூடிய மக்கள் என்றார். மண்ணில் வாழக்கூடிய விண்ணவர் என்றால் விண்ணில் வாழக்கூடிய தேவர்களை குறிக்கிறது அல்லவா? அப்படியானால் மண்ணில் வாழக்கூடியவர்கள் யார்? சாதாரண மக்கள் தானே. மன்னவர் என்பது மக்களை. அதே மன்னவருக்கு ரண்டகரம் வந்திருந்தால் அதற்கு அர்த்தம் வேறு, அரசர்கள் என்று அர்த்தம். இங்கு தன்னகரம் வந்திருக்கு. இது பொதுவாக மக்களை குறிக்கும், குடிமக்களை. மண்ணில் வாழக்கூடியவர்கள் மன்னவர், விண்ணில் வாழக்கூடியவர்கள் விண்ணவர். சரி ஐயா, நல்லது. ஐயா, இந்த தவத்தின் மிக்கோன் மிக்கோன் அதை மட்டும் சொல்லுங்க. அது சரிங்க, தாங்கரும் தாங்கவரும் தவத்தின் மிக்கோன். மிகுந்தவன், தவத்தின் மிக்கோன், தவத்தில் மிகுதி மிகுந்தவன். அவ்வளவு மிகுதியாக அவர் தவம் செய்திருக்கிறார். நாம் மிக்க என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் அல்லவா? மிக்க மகிழ்ச்சி என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? மிக்க என்றால் மிகுதியாக. அந்த மிக்க என்ற வார்த்தையில் இருந்து மிக்கோன் என்ற ஆண்பால் சொல் உருவாகி மிக்கோன், மிகுந்தவன் என்று அர்த்தம். சரிங்க. தாங்கரும் என்றால் தாங்க கூட்டல் அரும், சேரும் போது தாங்கரும் என்று சேரு. மருந்தன்ன என்று வர வேண்டியது மருந்தன என்று வந்திருக்கு. அந்த அன்ன என்பது இடைக்குறையாக வருகிறது. அன்ன என்றால் போல என்று அர்த்தம் தரக்கூடிய ஓமை உருபு. மருந்து அன்ன சடையம், மருந்தை போன்ற சடையம். அதுல இந்த விரிந்த பூ மழை என்பதை நாம் இரண்டு விதமாக பொருள் பார்க்க முடியும். விரிந்த பூ மழை என்றால் அந்த தரை முழுக்க விரிந்து கிடக்கக்கூடிய, பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய பூ மழை என்ற ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது விரிந்த பூ என்பதற்கு அந்த பூ பூவோடு அந்த விரிந்த என்பதை சேர்த்து மலர்ந்த பூக்களால் ஆகிய மழை என்று எடுத்துக்கொள்ளலாம். தேவர்கள் மலர்ந்த பூக்களை மழையாக பொழிந்தார்கள், அந்த பூக்களின் மீது இவர்கள் நடந்து சென்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அந்த விரிந்த என்பதை பூவுக்கு மட்டுமே அடையாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பூ மழை என்பதற்கு அடையாகவும் விரிந்து பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய பூ மழை என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மலர்ந்த பூக்களால் ஆகிய மழை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு விதமா பொருள் எடுக்கும் விதமாக அந்த விரிந்த என்ற சொல் வந்துட்டு. அதாவது இதுல வந்து இப்போதெல்லாம் திரைப்படத்தில் சில வசனங்கள் வைக்கிறார்கள் அல்லவா, அதாவது ஒரு முறை நான் முடிவு எடுத்துட்டேன்னா அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிலாம் வசனம் வைக்கிறார்கள். அந்த வசனத்துக்கு மிக பொருத்தமானவர் சடையப்பா வள்ளல் தான். அவர் ஒரு முறை நான் தரலைன்னு சொல்லிடாச்சுன்னா அப்புறம் அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டார், அவர் கொடுத்தே தீர்வார், மாற்ற மாட்டார். அந்த மாதிரியாக சொல் சொன்னபடியே நடக்கும், அது மாறவே மாறாது என்பதை இங்கு கம்பர் எடுத்து வரும். ஐயா, அதே போல படைக்கலம் என்ன மாதிரி படைக்கலம்னு சொல்ல முடியுமாயா? இல்ல கம்பர் சொல்றாரா? அது அது அடுத்த அடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய பாடல்களில் அவர் நிறைய படைக்கலங்களை கொடுத்தார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அந்த பாடல் இங்கு இடம்பெறவில்லை. பல்வேறு விதமான படைக்கலங்கள், அதாவது தேவர்கள் ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு படைக்கலம் உண்டு. வருணன் என்பவன் ஒரு தேவர், அக்னி என்பவர் ஒரு தேவன், இவர்களின் பேரில் எல்லாம் படைக்கலங்கள் இருக்கு. அக்னியாஸ்திரம், வருணாஸ்திரம், இப்படியெல்லாம் ஒவ்வொரு தேவர்களுடைய பேரிலும் படைக்கலம் உண்டு. அந்தந்த தேவர்களுடைய பேரில் உள்ள படைக்கலங்களை எல்லாம் விஸ்வாமித்திரர் கொடுத்தார் என்ற செய்தி இதை ஒட்டி வரக்கூடிய அடுத்த பாடலில் சொல்லப்படுகிறது. இங்கு படைக்கலம் என்று ஒருமையில் உள்ளது போல் இருக்கும். உங்களுக்கு படைக்கலம் அருளினான், ஏதோ ஒரே ஒரு படைக்கலம் மட்டும் கொடுத்தார், ஆனால் ஒரு படைக்கலம் கொடுக்கவில்லை, நிறைய படைக்கலங்களை கொடுத்தார் என்ற செய்தி அடுத்த பாடலில் வருகிறது. இந்த பாடலில் படைக்கலம் என்று ஒருமையில் வருகிறதே என்று நினைக்க தோன்றும், ஆனால் படைக்கலம் என்பதற்கு நாம் ஒருமையில் பொருள் எடுக்கக்கூடாது, அது ஒருமையை குறிக்காது. படைக்கலம் என்றாலே அங்கு படைக்கலங்கள் என்ற பன்மை வந்துவிடும், அது இடத்திற்கு தகுந்தபடி அது பன்மையாகவும் இருக்கும் ஒருமையாகவும் இருக்கும். இப்போது உதாரணத்திற்கு பார்க்கலாம், அதாவது தமிழில் உள்ள மரபு அது, தமிழுக்கு உள்ள ஒரு சிறப்பு தன்மை அது. ஆங்கிலத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் இப்போது ஒரு ஒரு ஒரு மாம் மாம்பழத்தை சொல்வதற்கு மேங்கோ என்று சொல்கிறோம், அதுவே பல மாம்பழங்கள் இருந்தால் மேங்கோஸ் என்று அதில் கூடுதல எஸ் சேர்த்து கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் விட்டுவிட்டால் அந்த வாக்கியம் தவறு, அது இலக்கண ரீதியாக தவறு என்று நாம் சொல்கிறோம். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு மாம்பழம் என்று சொல்லலாம், இரண்டு மாம்பழங்கள் என்றும் சொல்லலாம், அல்லது இரண்டு மாம்பழம் என்று சொன்னாலும் போதும், அது இரண்டு மாம்பழங்கள் என்று கட்டாயம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது தமிழுக்குரிய சிறப்பு. இரண்டு என்று சொல்லும் போதே அங்கு மாம்பழம் என்று ஒருமையில் சொன்னால் கூட அங்கு அது மாம்பழங்கள் என்றுதான் அர்த்தம் வரும். அந்த மாதிரி இரண்டு புத்தகம் என்று சொன்னால் போதும், இரண்டு புத்தகங்கள் என்று சொன்னாலும் சரிதான், இரண்டு புத்தகங்கள் தான் என்று சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அது தமிழுக்குரிய சிறப்பு. அது முன்பு சேரக்கூடிய வார்த்தை அல்லது பின்பு வரக்கூடிய வார்த்தைகளை பொறுத்து அந்த புத்தகம் என்பது ஒருமையா பன்மையா என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போது புத்தகம் விழுந்தது என்று நாம் சொன்னால் ஒரு புத்தகம் விழுந்தது என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம், ஏனென்றால் விழுந்தது என்பது ஒருமையில் வரக்கூடிய முடிவு, வினை முடிவு விழுந்தது என்பது. புத்தகம் விழுந்தன என்று சொன்னால் பல புத்தகங்கள் விழுந்தன என்ற அர்த்தம் இயல்பாக வந்துவிடும், அந்த ஒரு அந்த புத்தகம் என்பதற்கே புத்தகங்கள் என்ற பொருள் வந்துவிடும். அதே போல இங்கு படைக்கலம் அருளினான் என்று சொல்லக்கூடியது அடுத்து வரக்கூடிய பாடல்களில் வெவ்வேறு படைக்கலங்கள், அநேக படைக்கலங்கள் கொடுக்கப்பட்ட செய்தி அடுத்த பாடலில் சொல்லப்பட்டு இருப்பதனால் இந்த பாடலில் படைக்கலம் என்பதற்கே நாம் பல்வேறு படைக்கலங்கள் என்று எடுத்துக்கொள்ளும், பன்மையாக எடுத்துக்கொள்ளும், ஒருமையாக எடுத்துக்கொள்ளாமல் பன்மையாக எடுத்துக்கொள்ளும், படைக்கலங்கள் என்று பொருள். இது தமிழுக்குரிய ஒரு சிறப்பு, அது ஒரு நுணுக்கம், ஒரு இலக்கண நுணுக்கம். சிலர் வந்து தவறாக நினைப்பார்கள். அதாவது இரண்டு புத்தகம் அவன் வாங்கினான் என்று ஒரு சொற்றொடர் எழுதப்பட்டால் அந்த சொற்றொடர் தவறு என்று சிலர் கருதுவார்கள். இரண்டு புத்தகங்கள் என்று இருக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் இருக்கிறார்கள். அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. இரண்டு புத்தகம் என்று சொன்னாலே போதும், தமிழ் மரபு அதை ஏற்றுக்கொள்ளும். அது இந்த மாதிரியான அக்ரிணை சொற்களுக்கு மட்டும்தான். புத்தகம், பேனா, இந்த மாதிரியான அக்ரிணை சொற்களுக்கு தான். மரம் ஒரு அங்கு இரண்டு மரம் நிற்கின்றன, இரண்டு மரம் விழுந்தன என்றெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரியான அக்ரிணை சொற்களுக்கு தான் இப்படி அந்த எண்ணிக்கையை குறிக்கும் விதமாக அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஆனால் உயர்திணைக்கு கண்டிப்பாக மாற்றிதான் பயன்படுத்த வேண்டும். இரண்டு மனிதன் வந்தான் என்று சொல்லக்கூடாது, அது தவறாகிவிடும். இரண்டு மனிதர் வந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கு அந்த டிகிரியை மாற்றிவிட வேண்டும். மனிதன் என்று ஒருமையில் பயன்படுத்தக்கூடாது, மனிதர் என்று மாற்ற வேண்டும். இன்னும் தெளிவு பெறுவதற்கு மனிதர்கள் என்று நாம் இப்போது பயன்படுத்துகிறோம், கல்வகிரிக்கு சேர்த்து பயன்படுத்துகிறோம். இப்படி சின்ன இலக்கண நுணுக்கங்கள் இருக்கு. நன்றி ஐயா. அடுத்த பாடல் 50வது பாடல். இந்த 50வது பாடலுக்கு 49வது பாடலுக்கு இடையே அந்த கதை நிகழ்வு இருக்கிறது, முக்கியமான கதை நிகழ்வு. என்னவென்றால், இவர் படைக்கலம் கொடுத்து விட்டார். படைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை எவ்வாறு பிரயோகிக்க வேண்டும் என்ற மந்திரங்களையும் ராமனுக்கு உபதேசிக்கிறார். இந்த படைக்கலங்களை கொடுத்தார் என்று நாம் இதை படிக்கும் போது உடனே நமக்கு என்ன தோன்றும் என்றால், படைக்கலத்தை அவர் ஏதோ தன்னுடைய பைக்குள் அப்போது வைத்திருந்தார், அந்த பைக்குள் இருந்து எடுத்து கொடுத்தார், அல்லது தன்னுடைய மடியில் அவர் கட்டி வைத்திருந்தார், அதிலிருந்து அவிழ்த்து கொடுத்தார் என்றெல்லாம் யோசிக்க தோன்றும். அப்படித்தானே தோன்றும், எடுத்து கொடுத்தார் என்றார். ஆனால் படைக்கலத்தை கொடுப்பது என்பது அப்படி அல்ல. நாம் கதைப்போக்கில் படிக்கும் போது அவ்வாறு அவர் ஏதோ எங்கிருந்தோ கட்டி மூட்டையாக கட்டி வைத்திருந்தால் அதை அவிழ்த்து கொடுத்தார் என்ற செய்தியெல்லாம் இல்லை. இதை நாம் புராணங்களில் பார்க்கும் போது எப்படி பார்க்கிறோம் என்றால், இந்த படைக்கலங்களை எல்லாம் எப்போதும் அவர்கள் கூடவே வைத்துக் கொண்டிருப்பதில்லை. அவையெல்லாம் அந்தரத்தில் அப்படி அப்படியே மறைந்து நிற்கும். அது அதெல்லாம் தெய்வீக அம்சம் பெற்றவை, அங்கங்கு இருக்கும். இவர்களுக்கு தேவைப்படும் போது மந்திர உச்சாரணம் செய்யும் போது அந்த படைக்கலம் இவர்கள் கைக்கு வந்து எல்லாவற்றையும் அவர்கள் கட்டி முடிகளையே கட்டி தொங்க விட்டு கொண்டு போக வேண்டும் என்ற தேவையில்லை. நீங்கள் பார்க்கும் போது போர்க்கள காட்சியெல்லாம் பார்க்கும் போது மந்திர உச்சாரணம் செய்வார்கள், சட்டென்று அவர்கள் கையில் ஒரு ஆயுதம் வரும், அதை உடனே ஏவுவார். இப்படி திரைப்படங்களில் கூட நீங்கள் இந்த காட்சியை பார்த்தீர்கள். அது அது அப்படித்தான் புராணங்களிலேயும் வருகிறது. அவர்கள் கட்டி எடுத்துக்கொண்டு போவதாக புராணங்களில் எல்லாம் சொல்லப்படவில்லை. அவர்கள் முடியில் ஒரு அம்பரா தூணி கட்டியிருப்பார்கள், அதில் கொஞ்சம் அம்புகள் இருக்கும், சில விசேஷ அம்புகள் படைக்கலங்கள் எல்லாம் அதற்குள் இருக்கும். ஆனால் பெரும்பாலான படைக்கலங்கள் அப்படி அந்தரத்தில் மறைவாக இருக்கும். இவர்கள் மந்திரம் சொல்லும் போது உடனடியாக கையில் வந்துவிடும். அதே போல விஸ்வாமித்திரன் ராமனுக்கு படைக்கலம் கொடுத்தான் என்றால் ஏதோ மூட்டையில் இருந்து அவிழ்த்து கொடுத்தான் என்று அர்த்தம் இல்லை. அவர் மந்திர உச்சாரணம் செய்கிறார். அந்த மந்திர உச்சாரணம் செய்தவுடன் அந்த விஸ்வாமித்திரருக்குரிய படைக்கலங்கள் எல்லாம் எங்கிருந்தோ வந்து அவர் முன்பு சேர்ந்து விடுகின்றன. அவற்றை ராமனிடம் ஒப்படைக்கிறார். மந்திரம் சொல்லி அந்த ஒவ்வொரு படைக்கலத்தையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று மந்திரம் சொல்லி ராமன் பால் ஒப்படைக்கிறார். இனிமேல் அந்த படைக்கலங்கள் எல்லாம் ராமனுக்கு ஏவல் செய்யும். ராமன் எப்போது அந்த மந்திரத்தை சொல்கிறானோ அப்போது ராமன் வசம் அந்த படைக்கலங்கள் வந்து சேர்ந்தது. இதுதான் படைக்கலங்கள் ஒப்படைப்பது. ராமன் அவற்றையெல்லாம் பெற்று தன் முதுகில் கட்டி கொண்டான், அல்லது மூட்டையாக சேர்த்து கட்டி கொண்டு லட்சுமணனை சுமந்து வர செய்தான் என்று அர்த்தம் அல்ல. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ராமன் அவற்றை பெற்றவுடன் அவையெல்லாம் அப்படியே அந்தரத்தில் மீண்டும் மறைந்து விடுகின்றன. அவை அங்கங்கு போய் இருந்து விடுகின்றன. அவை அவற்றில் கூறிய இடங்களில் இனிமேல் அவசியம் ஏற்படும் போது அவன் அந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்தால் அவை அவன் கைக்கு வந்து அவன் சொன்ன ஏவலை கேட்கும். இவைதான் படைக்கலங்களினுடைய தன்மை. இப்படித்தான் புராணங்களில் படைக்கலங்களுடைய செய்தி சொல்லப்பட்டு ஆக இப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவற்றையெல்லாம் மூட்டையாக கட்டி கொண்டு போனார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இப்படிப்பட்ட தெய்வீக ஆயுதங்களை ராமனுக்கு கொடுத்த பிறகு அவர்கள் அந்த பகுதியை கடந்து போகிறார்கள். அப்படி போகும்போது இடையில் கௌசிகி நதி என்ற ஒரு நதி வருகிறது. அந்த நதியை பற்றிய செய்தியை ராமன் வினவுகிறான், விஸ்வாமித்திரரிடம் வினவுகிறான். இது என்ன நதி, இது எப்படி இங்கு வந்தது என்று வினவுகிறார். அந்த நதியினுடைய வரலாற்றை ராமனுக்கு விஸ்வாமித்திரர் சொல்வதாக கதை போகிறது. அது கௌசிக நதி. கௌசிக நதி எப்படி தோன்றியது என்றால், கௌசிகி என்பவள் ஒரு பெண்ணாக இருந்தாள். அவள் யார் என்றால், இந்த விஸ்வாமித்திரனுடைய சகோதரி தான் அவள். விஸ்வாமித்திரனுடைய பெயர் கௌசிகன் என்பது, இந்த கௌசிகனுக்கு அவள் சகோதரி என்பதனால் அவளுக்கு கௌசிகி என்ற பெயர். அவள் ஒரு முனிவரை மனம் செய்து கொள்கிறார். விஸ்வாமித்திரனுக்கும் கௌசிகி என்னும் அவருடைய சகோதரிக்கும் தந்தை தாதி என்பவர். தாதியினுடைய பிள்ளைகள் தான் இந்த விஸ்வாமித்திரனும் இந்த கௌசிகி என்ற பெண்ணும். இவர்கள் இளம் வயதில் அந்த அரசனுடைய பிள்ளைகளாக வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தவுடன் அந்த கௌசிகி ஒரு முனிவனுக்கு மனம் முடித்து வைக்கப்படுகிறாள். அந்த முனிவனுக்கோடு அவள் மிகுந்த அன்பு வயப்பட்டவளாக இல்லற தர்மங்களை எல்லாம் நடத்தி வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு காலம் வரும்போது அந்த முனிவன், நான் என்னுடைய பூலோக கடமைகள் எல்லாம் முடிந்து விட்டன, நான் இனிமேல் விண்ணுலோகம் செல்கிறேன் என்று விண்ணுலோகத்துக்கு பயணப்படுகிறார் அந்த முனிவர். அந்த கௌசிகியினுடைய கணவராகி அந்த முனிவர் பயணப்படுகிறார். இதை இவளால் தாங்க முடியவில்லை, கௌசிகியால் தாங்க முடியவில்லை. நீங்கள் இருக்கும் இடத்தில் தான் நான் இருப்பேன், நான் தனியாக இந்த பூலோகத்தில் வாழ முடியாது, நான் உங்கள் பின்னாலேயே வருகிறேன் என்று அவர் பின்னாலேயே அவளும் பயணப்படுகிறார். விண்ணுலகத்திற்கு அவளும் அவர் பின்னாலேயே செல்கிறார். அப்போது அந்த முனிவர் சொல்கிறார், நீ இப்போது என்னோடு விண்ணுலகத்திற்கு வர வேண்டிய காலம் இல்லை, நீ பூலோகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும், அதனால் நீ பூலோகத்திற்கு ஒரு நதியாக மாறி போய் பூலோகத்தின் சில பகுதியெல்லாம் வளப்படுத்தி புனிதப்படுத்தி எப்போது நீ ஓடிக்கொண்டிருப்பாயாக என்று சொல்லி அவளை ஒரு நதியாக மாறச் செய்து பூலோகத்தில் பாய்ந்து செல்லும்படி அவளுக்கு வரம் கொடுத்து விட்டு அவர் விண்ணுலகத்துக்கு போனார். அப்படி அந்த முனிவரால் மாற்றப்பட்ட அந்த கௌசிகி என்ற பெண்தான் இங்கு நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறாள், கௌசிகி என்னும் நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறாள், அவள் என்னுடைய சகோதரி தான் என்று விஸ்வாமித்திரர் அந்த நதியினுடைய வரலாற்றை சொல்கிறார். அந்த வரலாறு இங்கு பேசப்படுகிறது, இந்த கதை பகுதியில் பேசப்படுகிறது. அப்புறம் அதையும் தாண்டி அவர்கள் செல்லுகிறார்கள். அங்கு ஒரு மிக அழகான ஒரு சோலையை சென்று அடைகிறார்கள். அந்த சோலையை குறித்து ராமன் வினவுகிறார். ஏற்கனவே ஒரு சோலையை அவர்கள் தாண்டி வந்தார்கள். அப்போது அந்த அதை தாண்டி வரும்போது அந்த சோலையின் பெயர் என்னவென்று ராமன் கேட்கிறான். அது காமன் ஆச்சிரமம் என்ற பெயருடைய சோலை, அங்கு சிவபெருமான் தவம் செய்தார் என்று சொன்னதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த கதை பகுதியை பார்த்தோம். சிவபெருமான் தவம் செய்த பகுதி காமன் ஆச்சிரமம். அது அந்த பகுதியை அவர்கள் தாண்டி வந்த செய்தி சொல்லப்பட்டிருந்தது. இப்போது அதை போன்ற இன்னொரு சோலை, மிகவும் ரம்மியமான, பார்ப்பதற்கே மனத்தை ஈர்க்கக்கூடிய, ஒரு தியானத்தன்மை பொருந்திய அந்த சோலை பகுதிக்கு இவர்கள் வந்து சேர்கிறார்கள் மூவரும். அந்த சோலையை குறித்து ராமன் வினவுகிறார், இந்த இடத்தின் பெயர் என்ன என்று வினவுகிறார். அப்போது ராமனுக்கு விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், இது சித்தாசிரமம் என்ற பெயர் உடைய பகுதி, இது மிகவும் புனிதத்துவம் பொருந்தியது, ஏனென்றால் இங்கு விஷ்ணு ஒரு காலகட்டத்தில் தவம் செய்தார். திருமாலையே வந்து தவம் செய்த பகுதி என்பதனால் இது மிகவும் புனிதம் மிக்க ஒரு பகுதியாக இருக்கிறது என்று அந்த இடத்தினுடைய பெயரை சொல்லி அந்த இடத்தினுடைய சிறப்பையும் சொல்கிறார். அப்படி அந்த இடத்தின் சிறப்பை சொல்லும் போது அந்த இடம் சார்ந்த ஒரு கதையையும் சொல்கிறார். அது ஒரு முக்கியமான கதை, அது ஒரு துணைக்கதையாக வருகிறது ராமாயணத்தில், ஒரு துணைக்கதையாக வருகிறது. அது என்ன கதை என்றால், மகாபலி சக்கரவர்த்தியை பற்றிய கதை. மகாபலி சக்கரவர்த்தியின் பற்றிய செய்தி அந்த இடையில் அந்த பகுதியில் இணைத்து சொல்லப்படுகிறது, கதை ஓட்டத்தோடு சொல்லப்படுகிறது. இப்படி கதை ஓட்டத்தில் வேறு துணைக்கதைகளை எல்லாம் சொல்லக்கூடிய மரபு பெரிய இதிகாசங்கள் புராணங்களில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் மிக அதிகமான துணைக்கதைகள் கிளைக்கதைகள் எல்லாம் உடைய ஒரு பார காவியமாக இருக்கக்கூடியது மகாபாரதம் தான். மகாபாரதத்தில் எக்கச்சக்கமான துணைக்கதைகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் பிரதானமான கதைகள் எல்லாம் அதற்குள் அடங்கி இருக்கின்றன என்று சொல்லிவிடலாம். மகாபாரதத்துக்குள் ராமாயணமே இருக்கிறது ஒரு இடத்தில். ராமாயணத்தை கர்மன் முனிவர்களிடம் இருந்து கேட்டதாக ஒரு பகுதி வருகிறது. அதில் ராமாயணமே சுருக்கமாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆக மகாபாரதத்துக்குள் ராமாயணமே அடங்கி இருக்கிறது. இப்படியாக பெரிய கதைக்குள் சின்ன மற்ற கதைகள் எல்லாம் அந்தந்த இடம் சார்ந்து வந்து சேர்வதை நாம் பார்க்க முடியும். அதே போல மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதை ராமாயணத்தின் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதை விஷ்ணு புராணம் போன்ற புராணங்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். விஷ்ணுவினுடைய ஒரு அவதாரம் தானே வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரத்தில் தான் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதை விவரித்து சொல்லப்படுகிறது. அந்த கதை பகுதி இங்கு ராமாயணத்தில் சுருக்கமாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இந்த சித்தாசிரமத்தில் திருமால் தவம் செய்து கொண்டிருந்த போது மகாபலி சக்கரவர்த்தி என்னும் அந்த அரசன், அவன் ஒரு அரக்க வம்சத்தை சேர்ந்த அரசன். ஆனால் அதே நேரத்தில் அவனிடம் ஒரு நல்ல குணம் இருந்தது. என்ன குணம் என்றால், கேட்டவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் குணம். அப்படிப்பட்ட வள்ளலாகிய அவன் தன்னுடைய பராக்கிரமத்தால் போர் ஆற்றலால் மூன்று உலகங்களையும் வென்று விட்டான். தேவர்களை எல்லாம் அவர்களுடைய இடத்தை விட்டு அடித்து துரத்திவிட்டு தன் கைவசப்படுத்தி, தேவலோகத்தை தன் கைவசப்படுத்தி தன் உரிமையாக்கி மூன்று உலகங்களையும் தனக்குரியதாக செய்து அவன் எல்லா உலகங்களுக்கும் தானே ஏக சக்கரவர்த்தியாக இருந்து அரசாட்சி செய்து வருகிறான். அப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான் என்றால், ஒரு மாபெரும் யாகம் செய்து அந்த யாகத்தில் எல்லா உலக தான் வென்ற எல்லா உலகத்தையும் எல்லா பகுதிகளையும் எல்லோருக்கும் தானமாக கொடுத்து விட வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். தேவர்களுக்கு உரிய பகுதியெல்லாம் இப்போது அவன் கைவசம் வந்துவிட்டன. அந்த தேவலோகத்தை கூட தானமாக கேட்பவர்களுக்கு எல்லாம் கொடுத்து விடலாம், எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து விடலாம் என்ற ஒரு முடிவுடன் அவன் ஒரு யாகம் செய்ய ஆரம்பிக்கிறான். இதை தேவர்கள் பார்க்கிறார்கள். இப்படி அவன் யாகம் செய்து எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுத்து விட்டால் தங்களுக்கு உரிய பொருட்கள் தங்கள் கைவசம் இருந்து போய்விடுமே, தாங்கள் அதன் பிறகு தேவலோகத்தை ஆளவே முடியாத, தேவலோகத்தை உரிமையாக அடையவே முடியாத ஒரு நிலை வந்துவிடுமே என்று தேவர்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள். அப்படி அஞ்சிய தேவர்கள் இந்த சித்தாசிரமத்தில் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமாலிடம் வந்து முறையிடுகிறார்கள். ஐயா, இந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அட்டுழியம் அளவுக்கு மீறி போய்விட்டது. அவன் எங்களுடைய உரிமையெல்லாம் பறித்து கொண்டு, உடமையெல்லாம் அபகரித்துக் கொண்டு, அவற்றையெல்லாம் தானம் வழங்க சித்தமாகிவிட்டான். எங்கள் உடமையெல்லாம் எங்களை விட்டு பறி போய்விட்டன. எங்களுக்கு அதை நீதான் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று திருமாலிடம் முறையிடுகிறார். திருமால் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருகிறார். அப்படி உதவி செய்ய முன்வந்த திருமால் என்ன செய்தார் என்ற செய்தி தான் இந்த 50வது பாடலில் சொல்லப்படுகிறது. அந்த திருமால் என்ன செய்தார் என்றால், ஒரு முனிவருக்கும் அந்த முனிவருடைய மனைவிக்கும் ஒரு பிள்ளையாக பிறக்கிறார், பூலோகத்தில் வந்து பிறக்கிறார். அந்த செய்தி தான் இந்த 50வது பாடலில் சொல்லப்படுகிறது. காலம் நுனித்துணர் காசிபன் என்னும் பாலறிவிற்கு அதிதிக்கு ஒரு மகவாய் நீல நிறத்து நெடுந்தகை வந்தோர் ஆலமர்வித்தின் அறம் அருங்குரல் ஆயின ஆனான். காசிபன் என்ற ஒரு முனிவர், அந்த முனிவருக்குரிய மனைவியின் பெயர் அதிதி என்பது. அந்த காசிபருக்கும் அந்த அதிதிக்கும் பிள்ளையாக வந்து திருமால் பிறக்கிறான். எப்படி பிறக்கிறான் என்றால், குரல் வடிவில் பிறக்கிறான். குரல் வடிவம் என்றால் மிக குறுகிய வடிவம், 2 அடி உள்ளதை குரல் என்று சொல்வார். நாம் திருக்குறள் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த திருக்குறள் என்று அதற்கு பெயர் ஏன் வந்தது என்றால், அது 2 அடியாக அமைந்த ஒரு யாப்பு வடிவம். அந்த யாப்பு வடிவத்திற்கு பெயர் குறள் என்பது. அந்த யாப்பில் அமையப்பெற்ற நூல் என்பதனால் அதற்கு திருக்குறள் என்ற பெயர் வந்திருக்கு. திரு என்பது அந்த நூலினுடைய உயர்வை குறிப்பதற்கு அடையாக வந்து திருக்குறள் என்று அந்த நூல் சொல்லப்படுகிறது. குறள் என்றால் அது இரண்டு அடியில் அமைந்த அந்த யாப்பு வடிவத்திற்கு பெயர். அது இரண்டு வடிவில் அமைந்ததனால், மிக சுருங்கிய வடிவில் அமைந்திருப்பதனால் அந்த யாப்புக்கு குறள் என்று பெயர் வந்தது. அதே போல மிக குறுகிய வடிவில் உள்ளதெல்லாம் குறள் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. இங்கு மிக குறுகிய வடிவம் உடையவராக, இரண்டு அடி மட்டுமே உயரம் உடையவராக திருமால் வந்து பிறக்கிறார். பிறந்து வளர்ந்து அந்த இரண்டு அடி உருவத்திலேயே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. அருண் குறள் ஆனான், அந்த திருமால் குறள் வடிவம் உடையவராக ஆனார். அந்த குறள் என்பதற்கான சம்ஸ்கிருத வார்த்தை தான் வாமனம் என்று. வாமனம் என்றால் குறள் வடிவம் என்றார், குறுகிய வடிவம் என்றார். அப்படி குறள் வடிவமாக பிறந்ததைத்தான் நாம் வாமன அவதாரம் என்று. வாமன அவதாரமாக அந்த திருமால் வந்து பிறந்த அருண் குறள் ஆனான், அரிய குறள் வடிவமாக வந்து பிறந்தான். அருண் குறள், அறம் அருண் என்று ஒரு அடைமொழி சேர்த்து அரிய குறள் வடிவம். அப்படி ஒரு தோற்றத்தை நாம் பார்க்கவே முடியாது. இரண்டு அடி உயரத்தில் ஒரு மனிதனை நாம் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு உயரம் உடைய மனிதனாக திருமால் அவதரித்ததனால் அதை அருண் குறள் ஆனான். காலம் உனித்துணர் காசிபம் காசிபன் என்னும் பாலறிவர்க்கு அதிதிக்கு ஒரு மகவாய். காசிபன், காசிப முனிவர் எப்படிப்பட்டவர் என்றால், காலம் உனித்துணர் காசிபன். காலம் முக்காலங்களையும் நுணுக்கமாக உணரக்கூடிய வல்லமை பெற்ற காசிபன். முனிவர்கள் எல்லாம் மூன்று காலங்களையும் உணர்வார்கள் என்று நாம் புராணங்களில் வாசிக்கிறோம் அல்லவா. அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவராக அந்த காசிப முனிவர் இருந்தார். எனவே காலம் நுனித்து உணர் காசிபன் என்று அந்த காசிபனை பற்றிய தன்மையை சொல்லுகிறார் கம்பர். காலம் நுனித்துணர் காசிபன், காலத்தை நுணுக்கமாக அறிந்து கொள்ளக்கூடிய காசிபன். நுனித்து உணர்தல் என்றால் நுணுகி உணர்தல், நுணுக்கமாக உணர்தல் என்ற அர்த்தம் தருகிறது. நுனித்தல் என்றால் நுணுகுதல், மிக கூர்மையாக நுட்பமாக அறிதல் என்ற பொருளை தருகிறது அந்த வார்த்தை. காலம் நுனித்து உணர் காசிபன் என்னும் பால் அறிவர்க்கு, பால் அறிவன் என்றால் தூய அறிவை உடையவன் என்ற அர்த்தம். இந்த வார்த்தையை நீங்கள் திருக்குறளில் கேள்விப்பட்டிருக்கீர்கள். திருக்குறளில் வரும் கற்றதனால் ஆய பயன் என்போல் பால் அறிவன் அற்றாள் தொழார் எனி என்ற திருக்குறள், இரண்டாவது திருக்குறளில் அது வருகிறது. பால் அறிவன், இறைவனை பற்றி சொல்லும் போது வாழ் அறிவன் என்ற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்தினார். வாழ் அறிவன் என்றால் தூய அறிவை உடையவன், வாழ் என்றால் தூய்மை என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. தூய அறிவு, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவெல்லாம் தூய அறிவு அல்ல. அந்த அறிவில் பல்வேறு கசடுகள் சேர்ந்திருக்கு. அந்த அறிவு சந்தேக விபரீதங்கள் என்ற குற்றமற்ற தூய அறிவு அல்ல. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவில் பல்வேறு சந்தேகங்கள் பொதிந்திருக்கின்றன, குழப்பங்கள் சேர்ந்திருக்கின்றன. ஒன்றை நிச்சயிக்க முடியாத தன்மையில் அவர்களுடைய அறிவு இருக்கிறது. தவறானவற்றை உண்மையானது என்று மனித அறிவு நம்புகிறது, உண்மையானதை தவறு என்று தீர்மானித்து விடுகிறது மனித அறிவு. எனவே மனித அறிவு வாழ் அறிவு அல்ல. ஆனால் இறை அறிவு என்பது வாழ் அறிவு, அது தூய அறிவு. அதில் எந்த குழப்பத்திற்கும் இடமில்லை, எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை, எந்த தவறான முடிவுக்கும் அங்கு இடமில்லை. அது தூய அறிவு, இறைவனுடைய அறிவு அப்படிப்பட்ட அறிவு என்பதனால் இறைவனை பற்றி சொல்லும் போது திருவள்ளுவர் வாழ் அறிவன் என்று சொல்கிறார். அதை போன்ற அறிவுடையவராக காசிப்பர் இருந்ததனால் காசிப்பரை பற்றி சொல்லும் போது வாழ் அறிவன் என்று சொல்கிறார். வாழ் அறிவனுக்கு அதிதிக்கு ஒரு மகவாய், காசிபன் என்னும் வாழ் அறிவனுக்கும் அதிதிக்கும் ஒரு மகவாய், ஒரு குழந்தையாக. மகவு என்பது குழந்தை என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. அந்த சொல் கூட இப்போது கூட வழக்கத்தில் உள்ள வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். மகவு, மகவார், மகவு, மகப்பேறு என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. அந்த மக என்ற வார்த்தை பிள்ளை என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை, அதனால்தான் அதை மகப்பேறு என்று சொல்லுகிறார். பிள்ளைப்பேறு என்ற அர்த்தம் மகவு என்று அதை சொல்லலாம், மக என்று சொல்லலாம், ரெண்டு விதமாகவும் அதை சொல்லலாம். இங்கு மகவு என்று வந்திருக்கு, மகவாய், ஒரு குழந்தையாக நீல நிறத்து நெடுந்தகை வந்து. நீல நிறத்து நெடுந்தகை என்பது இங்கு திருமாலை குறிக்கிறது. திருமால் நீலம் நிறம் வாய்ந்தவன், அது தெரிந்த செய்திதான், எல்லோரும் அறிந்த செய்திதான். அப்படி நீல நிறம் வாய்ந்த நெடுந்தகையாகிய திருமால். தகை என்றால் சிறந்த பண்பு என்று அர்த்தம். நெடுந்தகை என்றால் உயர் பண்பாளன் என்று அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அது நாம் ஏற்கனவே பார்த்தோம், பெருந்தகை என்ற வார்த்தை பார்த்தோம். பெருந்தகை என்பதும் நெடுந்தகை என்பதும் ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தை தான். அந்த தகை என்பது உயர்ந்த மாண்பு, உயர்ந்த பண்பு என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை. நெடுந்தகை என்றால் மிகுந்த பண்பாளன் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை. நீல நிறத்து நெடுந்தகை என்றால் நீல நிறம் பொருந்திய மிக்க பண்பாளனாகிய அந்த திருமால் வந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆகினார். பூலோகத்துக்கு இறங்கி வந்த அருங்குரல் ஆகினார், அரிய குரல் வடிவமாக பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த குரல் எப்படிப்பட்ட குரல் என்றால், அந்த குறுகிய வடிவம் எப்படிப்பட்ட குறுகிய வடிவம் என்றால், ஆலமர் வித்தை போன்ற குறுகிய வடிவம். அதாவது ஒரு ஆலமர விதையை போன்ற குறுகிய வடிவம் என்று சொல்லி, எப்படி ஆலமர விதைக்குள்ளே ஒரு சிறிய விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரமே அடங்கி இருக்கிறதோ அதை போன்றது அந்த குறுகிய வடிவம். அந்த திருமால் எடுத்த குறுகிய வடிவம் அதை போன்றதே என்று சொல்கிறார். அது குறுகிய வடிவம் தான் இருந்த போதிலும் கூட அந்த குறுகிய வடிவத்திற்குள் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபமே அடங்கி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு ஒரு உபமானமாகிய அது ஆழம் விதை போன்றது என்று சொல்கிறார். ஆள் அமர் வித்தின், வித்தின் என்பது வித்தை போல என்ற பொருள் தெரியும். அந்த இன் என்பது வித்து என்பதோடு சேர்ந்து வரக்கூடிய இன் என்னும் அந்த உருவானது போல என்ற பொருளை தெரியும். வித்தின் என்றால் வித்தை போல அருங்குரல் ஆகினான். ஆள் அமர் வித்து, அதாவது ஆழம் மரம் அடங்கி இருக்கக்கூடிய விதையை போன்ற, விதையை போன்று ஒரு குரல் வடிவம் ஆனான் என்று சொல்ல. ஆள் அமர் வித்து என்றால் ஆழ மரம் பொருந்தி இருக்கக்கூடிய அல்லது அடங்கி இருக்கக்கூடிய, அந்த அமர் என்ற வார்த்தை வினைத்தொகையாக அடங்கி இருத்தல் என்ற பொருளை தெரிவிக்கும். உள்ளுக்குள்ளாக அடங்கி இருத்தல், ஆழமரம் அடங்கி இருக்கக்கூடிய வித்தின் விதையை போல அருங்குரல் ஆனான், அரிய குரல் வடிவமாக அவன் பிறந்தான், அந்த திருமால் பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த பாடலினுடைய காலம். நுனித்துடர் காசிவன் என்னும் பாலறிவர்க்கு அதிதிக்கு ஒரு மகவாய் நீல நிறத்து நெடுந்தகை வந்தோ ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான். அந்த காசிபர் என்னும் முனிவருக்கும் அதிதி என்னும் அந்த முனி பத்தினிக்கும் திருமால் பாமன என்னும் வடிவத்தில் வந்து பிறந்தார். ஒரு ஆலமரத்து ஆலமர விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரமே அடங்கி இருப்பது போல அந்த குறுகிய வடிவம் எடுத்தான் அவன் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் கேட்போம். இது விஸ்வாமித்திரருடைய கூற்று. விஸ்வாமித்திரர் அந்த கதையை சொல்லி வருகிறார், ராமனுக்கு சொல்லி வருகிறார். அந்த சித்தாசிரமத்தை பற்றி ராமன் கேட்கிறான், இந்த இடம் என்னவென்று கேட்கிறான். அதற்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இதுதான் சித்தாசிரமம், இங்கு திருமால் தவம் செய்து கொண்டிருந்தார் என்று அந்த சோலையினுடைய சிறப்பை சொல்கிறார். அப்படி திருமால் அந்த சோலையில் தவம் செய்து கொண்டிருந்த போது நடந்த ஒரு வரலாறு தான் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வரலாறு. கூடுதலாக அதையும் இணைத்து விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்லுகிறார் என்று கதை நடக்கிறது. அப்படியாக கதையை நாம் பார்க்கிறோம். இதில் அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பாடல் அமைந்தது. இது சந்தேகங்கள் இருந்தால் நுனிந்தக்கு என்ன பொருள் சொன்னீங்க? எழுதிக்க வந்துட்டேன். நுனிந்த நுனித்து, நுனித்து உணர், நுனித்தல் என்றால் மிக நுணிகி, நுணிகி ஆராய்தல் என்றார், நுணிகி உணர்தல் என்றார், நுட்பமாக உணர்தல். நுனித்தல், நுனித்தல் என்றால் எதை நுட்பமாக பார்த்தல் என்று எண்ணுகிறார். நுனி என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, ஒன்று கூர்மையாக இருப்பதை நாம் நுனி என்று சொல்கிறோம். ஊசியின் கூர்ப்பகுதியை அதை அதன் நுனி என்று சொல்கிறோம். அப்படி எதையும் நுணுகி நுட்பமாக அறிவதை நுனித்து உணர்தல் என்று சொல்லலாம். காலத்தை அப்படி நுணுக்கமாக உணர்கிறார் காசி, அந்த வல்லமை அவருக்கு இருக்கிறது. அதனால் அவரை பற்றி சொல்லும் போது காலம் நுணிப்புணர் காசிவன் என்று சொல்லப்படும். ஐயா, ஒரு சிறிய இலக்கண கேள்வி ஐயா. மூன்றாவது வரியில நீல நிறத்துன்றது அடைப்புக்குறியில தூ இருக்கே, அது பிழையா இல்லை சரியா ஐயா? அது தவறுதான், அங்க போடக்கூடாது, தேவையில்லை. சரியா அடையாளம் எடுத்துக்க, அது தேவையில்லை. ஏன்னா நே வந்து அதனோடு சேராது அல்லவா. மாலறிவர்க்கு அதிதிக்கு ஒரு மகவாய், அங்கெல்லாம் சேருது. மாலறிவர்க்கு அதிதிக்கு ஒரு அங்கெல்லாம் அது குச்சியில் உகரமாக அடுத்து வரக்கூடிய அந்த உயிர் எழுத்தோடு அதுக்கு சேர வேண்டும். அதனால அதை அடைப்பு அடைப்புக்குறிக்குள் போட்டுக்கிறார். அது சேர்ந்துதான் வரும், சேர்ந்துதான் அங்கு எழுதப்பட்டிருக்கும். கம்பர் அப்படித்தான் எழுதியிருப்பார். காலம் நுனித்துணர் என்று சேர்த்து எழுதியிருப்பார். மாலறிவர்க்கு அதிதிக்கு ஒரு மகவா என்று சேர்த்து எழுதியிருப்பார். ஆனால் நீல நிறத்து நெடுந்தகை என்பதில் அங்கு அது சேரவே சேராது, அது பிரிந்துதான் இருக்கும். நீல நிறத்து நெடுந்தகை என்று அது பிரிந்துதான் இருக்கும். அங்கே அடைப்புக்குறி தவறுதலாக வந்து தவறுதலாக அது பதிப்பாளர்கள் செய்த தவறு. சரி ஐயா. அதே வரியில ஐயா, வந்து ஓர் சேரும்போது வந்தோர் அப்படின்னு மாறுமா ஐயா? அது அது கண்டிப்பாக அது நெடுந்தகை வந்தோர் வந்தோர் ஆலமர் அரும்புற. சரி, இதுல இந்த நெடுந்தகை என்பது அன்மொழி தொகையாக திருமலை நெடுந்தகை என்று யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம். சிவனை கூட நெடுந்தகை என்று சொல்லலாம், முருகனை கூட நெடுந்தகை என்று சொல்லலாம், அல்லது பெருந்தகை என்று சொல்லலாம். மனிதர்களில் சிறந்தவர்களை கூட நெடுந்தகை பெருந்தகை என்றெல்லாம் சொல்லலாம். இங்கு நீல நிறத்து நெடுந்தகை, அந்த நீல நிறம் என்பது அது திருமாலை திருமாலினுடைய நிறத்தை குறித்து அந்த கதை ஓட்டத்தில் ஏற்கனவே திருமாலை பற்றிய செய்தி சொல்லப்பட்டு இருப்பதனால் நாம் அது இது திருமாலைத்தான் சொல்லியிருக்கிறார் என்று உறுதியாக நாம் இந்த கதை ஓட்டத்தில் உணரும். திருமாலை நேரடியாக குறிக்கக்கூடிய வார்த்தை இல்லை, ஆனால் கதை ஓட்டத்திலும் அவருடைய நிறம் போன்ற பண்புகளை குறிக்கும் விதமாகவும் அந்த வாசகம் அமைந்திருப்பதனால், அந்த சொற்றொடர் அமைந்திருப்பதனால் நாம் திருமால் என்று உறுதியாக அதற்கு. ஐயா ஒரு சிறு சந்தேகம், இப்ப வந்து இந்த அதிதின்னா இதுல வந்து அதிதி அதாவது நல்ல கேள்வி, நீங்கள் என்ன கேட்க வருகிறீர்கள்? அதிதி என்றால் பொதுவாக ஒரு பொருள் இருக்கிறது. அதிதி என்றால் விருந்தினர்களுக்கு அதிதி என்ற ஒரு சொல் சொல்வார்கள். அது ஒரு சம்ஸ்கிருத சொல், விருந்தினர்களை குறிப்பதற்கு அதிதி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் நடைமுறையில் இருக்கிறது. விருந்து உபசாரத்தை அவர்கள் அதிதி சத்காரம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அது விருந்தினரை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆனால் இங்கு அதிதி என்பது ஒரு பெண்ணினுடைய பெயராக வரும், காசிப முனிவருடைய மனைவியின் பெயர் அதிதி. ஆ சரி ஐயா. அந்த சம்ஸ்கிருத வார்த்தையை விருந்தினர் என்ற பொருளில் இப்போது பயன்படுத்துகிறார். முக்கியமாக அந்த பிரசங்கங்கள் செய்கிறார்கள் அல்லவா, சமய சொற்பொழிவு செய்கிறார்கள், புராண பிரசங்கங்கள் செய்பவர்கள் எல்லாம் அந்த அதிதி என்ற சொற்களை பயன்படுத்துவார். முக்கியமாக வேற சந்தேகம் இல்லையா? அடுத்த பாடல் போல. இப்படி வந்து பிறந்த பாமன் பாமனாக பிறந்த அந்த திருமால் அடுத்து என்ன காரியம் செய்தார் என்றால், அந்த மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலி என்று நாம் இப்போது சொல்லுகிறோம், அவரை பற்றி சொல்லும்போது மகாபலி என்று சொல்கிறோம். ஆனால் கம்பராமாயணத்தில் அந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய பெயர் எப்படி வருகிறது என்றால் மாவலி என்ற மாவலி, மாவலி சக்கரவர்த்தி. அது தமிழ் மரபுக்கு ஏற்றபடி கம்பர் மாற்றி அந்த மாவலி. அடுத்து யாகம் செய்யக்கூடிய காலகட்டம் நெருங்குகிறது, பெரும் யாகத்தை தொடங்க இருக்கிறான், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய தொடங்கிவிட்டான். அந்த நேரத்தில் அவன் எல்லாருக்கும் தானம் வழங்க தொடங்குது. அது ஒரு மரபு. யாகம் செய்யும் போது யாகம் செய்த பிறகு அல்லது செய்வதற்கு முன்போ தன்னிடம் உள்ளவற்றையெல்லாம் தானம் செய்யக்கூடிய ஒரு மரபு அடிப்படையில் அவன் தியானம் செய்ய தொடங்குகிறான். அந்த நேரத்தில் அவன் அந்த தானம் செய்ய தொடங்குகின்ற அந்த நேரத்தில் பாமன வடிவமாக இருக்கக்கூடிய இந்த திருமால் அவனிடம் போகிறார். போய் அவனை புகழ்ந்து சொல்கிறார், நீ மிக பெரிய வள்ளலாக இருக்கிறார், உன்னிடம் வந்தவர்கள் மிக உயர்ந்த உன்னத நிலையை அடைவார்கள், எவ்வளவு பெரிய வறுமையில் இருப்பவர்கள் கூட அதன் பிறகு மிக உயர்ந்த வாழ்க்கையை பெற்று விடுவார்கள், நீ அவ்வளவு பெரிய வள்ளலாக இருக்கிறாய், உன்னிடத்தில் யாரும் எதை தேவை எது எந்த தேவை இருந்தாலும் உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும், எல்லோருடைய தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய மிகச்சிறந்த கொடையாளியாக நீ இருக்கிறாய் என்று அவனை புகழ்ந்து சொல்கிறார். அப்போது அவன் கேட்கிறான், அந்த மாவலி கேட்கிறான், அரிய அந்தன வடிவ அந்தனரே, இவர் அந்தனராகத்தான் பிறந்திருக்கிறார், இந்த பாமன வடிவில் வந்திருக்கக்கூடியவர் ஒரு அந்தனர், காசிபர் அந்தனர் தானே, காசிபரும் ஒரு அந்தனர், அந்த காசிபருடைய மகனாக ஒரு அந்தனராக திருமால் பிறந்திருக்கிறார். அவனை பார்த்து அந்த வாமனனாக வந்து நிற்கக்கூடிய அந்த அந்தனரை பார்த்து மாவளிக்கு சொல்கிறார், மிகச்சிறந்த அந்தனராக நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவதற்கு சித்தமாக இருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நான் உடனே தருவதற்கு தந்து விடுகிறேன், மாற்று கருத்துக்கே இடமில்லை, நீங்கள் எதை கேட்டாலும் நான் தந்து விடுகிறேன் என்று மாபலி சொல்கிறார். அந்த செய்தி இங்கு சொல்லப்படுகிறது, இந்த 51வது பாடலில் அந்த செய்தி சொல்லப்படும். சிந்தை உவந்ததிர் என் செய்ய என்றான், அந்தனன் மூவடி மன்னருள் உண்டேல் பெண்திரளா இது வேண்டும் எனாமும் கந்தனன் என்றனன் வெள்ளி தடுத்தான். சிந்தை உவந்து எதிர் என்றைய என்றான். இது மகாபலி கேட்கக்கூடிய வாசகம். அந்த பாவனனை நோக்கி கேட்கிறான், சிந்தை உவந்து தன்னுடைய மனம் மகிழ்ந்து, யாசகம் பெற ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் கொடை கொடுப்பவருக்கு மனம் மகிழும், ஐயோ கொடுக்க வேண்டியது இருக்கிறதே வந்து விட்டானே என்று கருதுபவர்களுக்கு மனம் கசப்படை, வந்து விட்டானே இவனுக்கு ஏதாவது கொடுத்து தீர வேண்டியது இருக்கே, கொடுத்து தொலைக்க வேண்டியது இருக்கே என்று கருதினால் மனம் வருத்தம் அடையும். ஆனால் மகாபலிக்கு மனம் மகிழ்ச்சி அடைகிறது. அதனால் அவன் சிந்தை உவந்து மனம் மகிழ்ந்து எதிர் என் செய்ய என்றான். அவரை அவனுக்கு எதிராக அந்த வாமனனுக்கு எதிராக நின்று கொண்டு அவரு உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என் செய்ய என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டான். அவன் கேட்டான், உடனே அந்த அந்தனன் அந்த வாமனனாக இருக்கக்கூடிய அந்த அந்தனன், மூவடி மண் அருள் உண்டேல் வெண்திரளா இது வேண்டும், அந்த அந்தனன் ஆகிய அந்த வாமனன் என்ன சொல்கிறான் என்றால், மூவடி மண் எனக்கு தேவையானது, மூவடி மண் தான், அருள் உண்டேல் உனக்கு என் மீது கருணை இருக்குமானால், அருள் உண்டேல் கருணை இருக்குமானால் வெண் திரளாய் இது வேண்டும், மிக்க வெம்மையான கொடிய வலிமை உடையவனே, உக்கிரமான வலிமை பெற்றவனே, திரள் என்றால் வலிமை என்றார், திரள் என்றால் வலிமை ஆற்றல் மிக்க வல்லமை என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய வார்த்தை அது, அந்த திரள் என்ற வார்த்தை. திறன் என்பதும் திரள் என்பதும் கிட்டத்தட்ட ஒரே பொருள் தரக்கூடியதான், ஆனா வெவ்வேறு வார்த்தை. திரள் திறன் திறன் என்பது இப்போது நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம், திரள் என்பதை பயன்படுத்துவதில்லை, நடைமுறையில் பயன்படுத்துவது, ஆனால் இலக்கியத்தில் பயின்று வரக்கூடிய வார்த்தை அது ஏறக்குறைய திறன் என்ற பொருளில் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது, பயன்பாட்டில் அது இலக்கியத்தில் நாம் காண்கிறோம், கிட்டத்தட்ட ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தை, ஆனால் வெவ்வேறு வார்த்தை, இது திரள் அது திறன், திரளாய் என்றால் கொடிய அல்லது உக்கிரமான மிக்க ஆற்றல் படைத்தவனே, திரளாய் என்பது விழிச்சொற்றொடர், திரளாய் திரளை உடையவனே, இது வேண்டும் இது எனக்கு வேண்டும், அருள் உண்டே உனக்கு கருணை இருக்குமானால் மிக்க ஆற்றல் வாய்ந்தவனே எனக்கு இது வேண்டும், மூவடி மண் வேண்டும், முதலில் மூவடி மண் என்று சொல்லிவிட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று அவன் கேட்கிறான், மகாபலி கேட்கிறான், வாமனன் உடனே மூவடி மண் என்று சொல்லிவிட்டு, அருள் உண்டே, உனக்கு என்பால் கருணை இருக்குமானால், என்பால் இரக்கம் இருக்குமானால், இது வேண்டும், இதுதான் எனக்கு வேண்டும், வேற எதுவும் தேவையில்லை, எனக்கு மூவடி மண் தான் வேண்டும் என்று கேட்டு. இந்த செய்தி எல்லாம் அந்த புராணங்கள்ல விவரித்து சொல்லப்படும். இது சுருக்கமாக ஒரு பாட்டிலேயே அந்த உரையாடல் எல்லாம் அடக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் ஒரு பெரிய காரியத்திற்குள் சுருக்கமாக இந்த கதை சொல்லப்படுவதனால் ஒரு பாட்டுக்குள்ளேயே அந்த விரிவான கதையில் வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் அடக்கி சொல்லப்படுகிறது. மூவடி மண் இதுதான் எனக்கு வேண்டும், எனாமும் என்று சொல்வதற்கு முன்பாகவே, எனாமும் என்னாமும் என்று சொல்வதற்கு எனா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக வருகிறது. என்னாத என்பது எனா என்று வருகிறது. அது இடைக்குறையாகவும் இருக்கிறது. என்னாத என்று வர வேண்டும். அது எனாத என்று வந்து கடைசியில் உள்ள அந்த தகரமும் கெட்டு எனா என்று ஈறுகட்ட பெயரெச்சமாகவும் இடைக்குறையாகவும் அந்த சொல் வந்திருக்கிறது. எனாமும் என்று சொல்லாத முன்னமே, என்று அவர்கள் கேட்காத முன்னமே அந்தனன் என்றனன். தந்தை கொடுத்துட்டேன், தந்தேன், உனக்கு நான் கொடுத்து விட்டேன், தருகிறேன் என்று கூட சொல்லவில்லை. தருகிறேன் என்றால் எதிர்காலமாக இருக்கும். தந்தை தந்து விட்டேன், அது உறுதியாக சொல்வதற்காக தந்தை தந்தனன் நான் தந்து விட்டேன் என்று இறந்த காலமாக சொல், தந்தனன் என்று நான் தந்து விட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். தந்தனன் என்று சொல்லிவிட்டால் அடுத்து அதை முறைப்படி தாரை வார்த்து கொடுக்க வேண்டும். தாரை வார்த்து தானம் கொடுக்கும் போது தாரை வார்த்து கொடுப்பார். தாரை வார்த்து கொடுத்தல் என்றால் இந்த கமண்டலத்தில் உள்ள நீரை எடுத்து கைகளில் ஊற்றி, இந்த பொருள் இனிமேல் உனக்குரியது, எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, இனிமேல் உனக்கே உரிமை உடையது என்று அந்த பொருளை ஒரு இன்னொருவருக்கு கொடுக்கும் போது அந்த தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மரபு இருந்தது. இப்போதும் இருக்கிறதா என்று தெரியவில்லை, அது இருந்தது. அப்படி தாரை வார்த்து கொடுப்பது இருந்தது. அது பெண்ணை கொடுக்கும் போது அப்படி தாரை வார்த்து கொடுத்தார்கள். அது அதனால்தான் கல்யாணத்தை பற்றி சொல்லும் போது எனக்கு தாரை வார்த்து உணவு உங்களுக்கு போய் என்னை தாரை வார்த்து எங்க அப்பா கொடுத்துட்டார் என்று எல்லாம் சொல்லக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் பார்க்கிறோம். தாரை வார்த்து கொடுப்பது என்பது கல்யாணத்தை குறிக்கக்கூடியதாக இப்போது நடைமுறையில் சிலர் பேசுவதை நாம் கேட்கிறோம். அது கன்னி, ஒரு கன்னியை ஒரு ஆடவனுக்கு கொடுக்கும் போது அது கன்னியா தானம் என்று சொல்லப்பட்டது. அதனால் அதுவும் ஒரு தானமாக சொல்லப்பட்டதுனால் அப்போது தாரை வார்த்தல் என்ற ஒரு மரபு இருந்தது. இந்த கமண்டலத்தில் உள்ள நீரை வார்த்து, இந்த புனித நீரை வார்த்து அது கொடுக்கக்கூடிய ஒரு மரபு இருந்ததனால் அது தாரை வார்த்தல், அந்த கல்யாணம் என்பதும் தாரை வார்த்தல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வழக்கம் இப்போது இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவன் சந்தனன் என்று உறுதியாக சொல்லிவிட்டான், நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அப்போது என்ன நடக்கிறது என்றால், இந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய குரு, அவனுடைய ராஜகுரு, குல குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் வந்து தடுக்கிறார். நீ கொடுக்க கூடாது, இவன் வந்திருப்பவன் கள்ளத்தனமாக வந்திருக்கிறான், உன்னை ஏய்ப்பதற்கு வந்திருக்கிறான், ஏமாற்றி உன்னிடம் உள்ளவற்றையெல்லாம் பறிப்பதற்கு வந்திருக்கிறான் என்று சுக்கராச்சாரியார் சொல்லி தடுக்கிறார். அந்த செய்தியெல்லாம் விரிவாக பேசப்படும். சுக்கராச்சாரியார் என்ன சொன்னார் என்ற விஷயம்லாம் விரிவாக அந்த புராணத்தில் பேசப்படும். இங்கு சுருக்கமாக கம்பர் வெள்ளி தடுத்தான் என்று சொல்லியிருக்க, வெள்ளி என்பது இங்கு சுக்கராச்சாரியார் பெயரை குறிக்கிறது. சுக்கராச்சாரியாருக்கு இன்னொரு பெயர் வெள்ளி. வெள்ளி வெள்ளி என்றாலும் சுக்கரன் என்றாலும் ஒன்றுதான். ஜோதிடத்தில் சுக்கரன் என்ற ஒரு கிரகத்தை வெள்ளி என்றும் சொல்லுவார். அந்த அடிப்படையில் இங்கு சுக்கராச்சாரியாரை வெள்ளி என்று கம்பர் குறித்திருக்கிறார். வெள்ளி தடித்தார், சுக்கராச்சாரியார் தடுத்தார். பாடல்களில் எல்லாம் முனிவர்களாக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒருமையில் சொல்லக்கூடிய ஒரு மரபு. நாம் இப்போது அவர்களை எல்லாம், முனிவர்களை எல்லாம் ஒரு மரியாதை பன்மையிலேயே சொல்லுவோம். விஸ்வாமித்திரர் வந்தார், வசிஷ்டர் வந்தார், சுக்கராச்சாரியார் வந்தார் என்றெல்லாம் மரியாதை பன்மையில் நாம் பேசுவோம். ஆனால் பாடல்களை நாம் பார்க்கும் போது அவையெல்லாம் ஒருமையிலேயே சொல்லப்பட்டது. அது ஒரு மரபு. அது பெரிய முனிவராக இருந்தாலும் கூட அப்படித்தான் சொல்லக்கூடிய மரபு. அந்த மரபின் அடிப்படையில் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். விஸ்வாமித்திரரை பற்றி சொல்லும் போது கூட ஒருமையில் சொல்லப்பட்டிருப்பதை தான் நாம் பார்க்கிறோம். வசிஷ்டர் பேசக்கூடிய கட்டத்தில் கூட வசிஷ்டன் சொன்னான் என்றுதான் நாம் பார்த்தோம், பாடலை பார்த்தோம். அதே போல இங்கு வெள்ளி தடுத்தான், சுக்கராச்சாரியான் வந்து தடுத்தான் என்று கம்பர் சொல்கிறார். அவர் எப்படி தடுத்தான் என்றால், இப்படி எல்லாம் இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி தடுக்கிறார். வந்திருப்பது சாமானியவனா அல்ல, திருமால் தான் இப்படி உருவம் மாறி வந்திருக்கிறான். அவன் உன்னை ஏய்ப்பதற்காக தேவர்களினுடைய சார்பாக வந்திருக்கிறான். தேவர்களை எல்லாம் அசுரர்களாகிய நாம் இப்போது அடைத்து ஒடுக்கி நாம் மேலோங்கி நிற்கிறோம் என்று நம் ஆதிக்கம் இருக்கிறது. அந்த அசுர ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. அசுர ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்காக, போர் செய்து வீழ்த்த முடியாமல் வஞ்சகமாக வீழ்த்துவதற்காக இந்த திருமால் வந்திருக்கிறான் என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி, சுக்கராச்சாரியார் எல்லாம் அறிந்தவர், அவர் ஒரு முனிவர், அவருக்கு எல்லாம் தெரிந்து விடுகிறது வந்திருப்பவர் யார் என்றெல்லாம் தெரிந்து விடுகிறது. அதனால் எல்லா செய்தியையும் அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு எடுத்து உரைத்து, நீ கொடுக்க கூடாது, ஏமாந்து விடக்கூடாது, இந்த வாமனனிடம் நீ ஏமாந்து விடக்கூடாது என்று சொல்லி தடுக்கிறார், சுக்கராச்சாரியார் தடுக்கிறார். அதற்கு இவர் என்ன பதில் சொல்லுகிறான் என்றால், இது நான் மகாபாரதத்தில் கர்ணன் சொல்லக்கூடிய பதில் தான். இந்த கர்ணன் எப்படி தன்னுடைய கவச குண்டலத்தை எல்லாம் அறுத்து எடுத்து கொடுத்தானோ, தன்னுடைய உயிருக்கு இறுதி வருவதாக தெரிந்தும் கூட அவனுடைய கொடை பண்பு மாறாமல் அந்த கவச குண்டலங்களை அறுத்து எடுத்து கொடுத்தானோ, இடையில் வந்து சூரியன் தடுக்கிறான், கனவில் வந்து தடுக்கிறான், மகனே நாளை இந்திரன் வந்து உன்னிடத்தில், இந்திரன் மாறு வேடத்தில் வந்து உன்னிடத்தில் உள்ள அந்த கவச குண்டலங்களை எல்லாம் கேட்பான், நீ கொடுத்து விடாதே என்று சூரியன் கனவில் வந்து சொல்லுகிறார், தன்னுடைய மகனாகிய கர்ணனிடம் வந்து சொல்லுகிறார். ஆனால் கர்ணன் அதை கேட்ட பிறகும் கூட, யார் கேட்டாலும் கொடுப்பதுதான் என் பண்பு, மறுப்பது என் பண்பல்ல, அதனால் என் உயிரே போவதாக இருந்தாலும் கூட நான் கொடுப்பேன் என்று சொல்லி கவலைத்து கொடுத்தது போல, இங்கு மகாபலி சக்கரவர்த்தியும் என்னிடம் திருமாலே வந்து கேட்கிறான் என்றால் என்னுடைய குடைப்பண்பு எவ்வளவு உயர்ந்தது, அது எனக்கு பெருமைக்குரியதல்லவா, அப்படியானால் நான் கொடுத்தே தீர வேண்டும், அவ்வளவு பெரிய திருமாலே வந்து கேட்கிறார் என்றால் நான் மறுப்பது தகுமா, திருமால் இல்லை, யார் கேட்டாலும் நான் கொடுப்பேன், என் உயிர் போவதாக இருந்தாலும் கொடுப்பேன், திருமாலே வந்து கேட்கும் போது நான் கொடுக்காமல் இருப்பேனா, நான் கொடுத்தே தீருவேன், நான் அதை மறுக்க மாட்டேன் என்று சொல்வதாக அடுத்து வரும். இப்போது இந்த பாடலில் சந்தேகங்கள் இருந்தா கேள்வி 51வது. இந்த திரள் வந்து மக்கள் திரளாக வந்தனர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திரள் அதுல அது அந்த திரள் வேற, அது வந்து அதுல ரெண்டு எழுத்துக்கள் மாறுபடும், முதல் எழுத்து மட்டும்தான் ஒரே எழுத்து அந்த தி, இரண்டாவது உள்ள ரகரம் இடையின ரகரம் அது, மூன்றாவது உள்ள இல் அது மருடல் லகரம் திரள், பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய இல் திரள் அப்படி வரும், இது திரள், இது வர இதுல வரக்கூடிய இல்லும் வேறு ரகரமும் வேறு, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதே போல இந்த தாரைக்கு வந்து அந்த தாரம்னு சொல்லுவோம் இல்லையா மனைவி, அதுவும் அந்த தாரை பாட்டு கொடுத்துல இருந்து வருது இல்லையா, அது அதுல இருந்து வந்ததா என்று தெரியவில்லை, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு, அது அது அதுல இருந்து வந்ததா அல்லது வேற தரிக்கப்படுவதனால் தாரம் அந்த மாதிரி வருகிறதா, இது என்ன அது தெரியல, அது அந்த சொல் ஆராய்ச்சி, அது தாரம் என்பதும் சமஸ்கிருத சொல்லுதான், அது எந்த அடிப்படையில் சொல்லப்படுது, தமிழில் மனைவி என்று சொல்வது மனைக்கு உரியவள் மனைவி, அந்த அடிப்படையில் மனைவி என்ற பெயர், அகமுடையாள் என்ற பெயர் சொல்லப்படும், இல்லத்தரசி, இல்லாள், இல்லாள் என்ற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்தும், இல்லத்துக்கு உரியவள் இல்லாள், இல்லாள் மனைக்கு உரியவள் மனைவி என்றெல்லாம் காரணப்பெயராகத்தான் வரும். அதே போல தாரம் என்பதும் ஒரு காரணப்பெயராக இருக்கலாம், அது எந்த அடிப்படையில் அது சொல்லப்படுகிறது. நன்றி ஐயா, இந்த இந்த பாட்டோட இன்னைக்கு வகுப்பு நேரம் ஆயிடுச்சா? ஆமாயா. மூவடி மண் அவன் கேட்கும் போது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் வேடிக்கையாக பார்க்கிறார்கள், ஏனென்றால் இவர் உள்ளமாக வந்திருக்கிறார், பாமன உருவத்தில் 2 அடி உருவத்தில் வந்திருக்கிறார், இவர் மூவடி மண் கேட்டார் என்றால் அது மிக சொற்பமாக தான் வரும். நன்றாக வளர்ந்து 5 அடி 6 அடி உயரம் உள்ளவர் ஒரு மூவடி மண் கேட்கிறார் என்றால் அவர் காலை எட்டி எடுத்து வைப்பார். மூவடி மண்ங்கிறது அதாவது ஓரளவாவது வரும், ஒரு ஓரளவாவது கொஞ்சம் பகுதியாவது வரும் எட்டி எடுத்து வைக்கும் போது. ஆனால் இவரோ உள்ளமானவர், இவர் எட்டி எடுத்து வைப்பது எவ்வளவு தூரம் வைத்து விட முடியும்? இவர் வந்து மூவடி மண் கேட்கிறார் என்று பார்த்தால் மற்ற சுற்றி உள்ளவர்களுக்கெல்லாம் அது ஒரு வேடிக்கையாக தெரிகிறது. அப்படி வேடிக்கையாக அவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் அடுத்து வரக்கூடிய கதைக்குறி. அதை நாம் அடுத்த வாரம் பார்க்கிறோம். இந்த மகாபலியை பற்றிய விசேஷமான செய்தி கேரளாவில் இருக்கு. அவர்கள் என்ன பண்டிகை, ஓணத்தில் ஓணம் பண்டிகையை இந்த மகாபலி சக்கரவர்த்தி கொண்டாடும் விதமாக கொண்டாடுகிறார். அவருடைய சிறப்பை சிறப்பை கௌரவிக்கும் விதமாக அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு கேரளாவில் ஒரு தனித்துவமான ஒரு பண்டிகை. இல்ல ஐயா, அன்னைக்கு ஒரு நாள் தான் ஏதோ பூமியில இருந்து வெளியில வருவார் அது சம்திங். அது ஒரு ஆமா அப்படி ஒரு ஐதீகம். அதாவது அன்னைக்கு மட்டும் ஏன்னா அந்த மூன்றாவது அடியில வந்து தலைய மேல வச்சார், பாதாளத்துக்குள்ள போயிட்டார்ல, அதனால அந்த அந்த அன்னைக்கு வந்து வாமன ஜெயந்தி வந்து வேற நாள் வரும். அந்த அந்த ஓணம் அன்னைக்கு வந்து அந்த மாவேலி அன்னைக்கு வந்து அவர் அந்த பூலோகத்துக்கு வராப்புலயும் அந்த இப்படிதான் சொல்லுவாங்க, தெரியல ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு இடத்துல. ஆனா வாமன ஜெயந்தி வேற நாள். அதாவது அவன் ஒரு அரக்க குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் கூட அவன் பின்னாடி கொண்டாட்டத்துக்குரியவனாக மாறி உடைகிறான். அதனால அதில் உள்ள சிறப்பு காரணம் என்னவென்றால் அவ்வளவு சிறந்த கொடையாளியாக இருந்தால் திருமாலினுடைய பாதம் அவன் தலை மீது பட்டது, அதனால அவன் புனிதம் அடை புனிதமாக கரெக்ட் கரெக்ட். அதனால அவன் இன்னும் ஐதீகம் வந்து அவன் பாதாளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு வருடம் ஒரு முறை அவன் பூலோகத்துக்கு வர பெருமாள் சொல்றார், நீ நீ வந்து நீ பூலோகத்துக்கு வரலாம், மக்கள் மக்கள் உன்னை பார்க்கலாமா, நீ உன் மக்களை பார்க்கலாமா, சம்திங் லைக் தட். அந்த வாமனர் அந்த சொல் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு தடவை வாசித்து விடுவோமா எல்லாரும். பாடல் எத்தனாவது? 49ல இருந்தா இன்னைக்கு படிச்சோம். ஆமா விண்ணவர் போய பின்றை விரிந்த பூ மழையினாலே தன்னெனும் காணம் நீங்கி தாங்கரும் தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தன சடையன் வெண்ணெய் அன்னல் தன் சொல்லல் சொல்லே என்ன படைக்கலம் அருளினானே. அடுத்தது நான் படிக்கிறேன். காலம் நுனி உணர் காசிபன் என்னும் வாலறிவர்க்கு அதித்திக்கு ஒரு பகவாய் நீல நிற நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான். அடுத்தது யாராவது படிங்க. பிரகாஷ் படிக்கிறீங்களா? பிரகாஷ் பிரகாஷ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி சரி ஓகே, நான் படிக்கிறேன். சாந்தகுமார் நீங்க படிக்கிறீங்களா? சாந்தகுமார். சிந்தை வந்து எதிர் என் செய என்றான் அந்தனன் மூவடி மண் அருள் உண்டேல் வெம் திரளாய் இது வேண்டும் எனுமுன் தந்தனன் என்றனன் வெள்ளி தடுத்தான். வெண் வெம் திரள் என்பதை பிரித்து எழுதியிருக்கிறார். வெம் திரள் என்று பிரித்து எழுதியிருக்கிறார். அது சேர்த்து எழுதும் போது வெண் திரள் என்று வரும். அப்படி அப்படி வந்தால் அது எதுகைக்கு பொருத்தமாக வரும். இப்போது அந்த மூன்றாவது அடி மட்டும் எதுகை இல்லாதது போல தெரிகிறது பாருங்க. அது பிரித்து எழுதியதால் அப்படி தெரிகிறது. அது சேர்த்து பதிப்பிக்கப்பட்டிருந்தால் வெண்திரள், அந்த முன்பு உள்ள எதுகைக்கு ஏற்ப சிந்தை அந்த என்பதற்கு ஏற்ப வெண்தி என்று வந்துவிடும். பாடல் விண்ணவர் போய பின்றை பின்றை விரிந்த பூ மழையினாலே தன்னெனும் காணம் நீங்கி தாங்கரும் தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தன சடையன் வெண்ணெய் அண்ணல் தன் சொல்லே என படைக்கலம் மருளினானே. இந்த சொல் என்பதை வைத்து இவர் ரெண்டு உபமானம் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் என்று சொன்னார். சரத்தினுடைய வேகத்திற்கு சொல்லை உபமானம் ஆக்கினார். அங்கு நாம் முனிவர்களுடைய சாபச்சொல் என்று பொருள் எடுத்தோம். அது எப்படி சாபச்சொல் அப்படியே பலிக்குமோ அதை போல அந்த வேகம் இருந்தது. அவ்வளவு வேகமாக அந்த சரம் சென்றது என்று பார்த்தோம். இங்கும் சொல்லை அடைய ஓமனமாகி இங்கு சடையப்ப வள்ளலுடைய சொல் ஓமனமாகியிருக்கு. இப்படி சொல்லையே ரெண்டு இடத்துல ஓமானமாக ஆக்கியிருப்பது நாம் பார்த்து மகிழ்வுக்குரிய ஒரு ஓமானம். மிக்க நன்றி ஐயா, மிக்க சிறப்பு. அடுத்த வாரம் வந்து நவராத்திரி, நீங்க முதல் நாள் கோவில்ல நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஆனால் நான் அடுத்த வாரம் வகுப்பிற்கு வர மாட்டேன் ஐயா. கோவில்ல வந்து இந்த அடுத்த வாரம் முடியும், அதுக்கு அடுத்த வாரம் தான் கொஞ்சம் அது நிறைய வீட்டுல. அதுக்கு அடுத்த வாரமும் நான் வரமாட்டேன், ஏன்னா நான் வந்து வெளியூர் போறேன். ஆமா, நிறைய வீட்டுக்கு இந்த குலுக்கு எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. சோ வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த குலுக்கு போகிற இதுக்கு அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா கலந்து கொள்ள முடியும். அடுத்த வாரம் மற்றவர்கள் கலந்து கொண்டாங்கன்னா வச்சுக்கலாம். அதற்கு அடுத்த வாரம் நாம விடுமுறைங்களா விட்டுட்டோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, சந்திப்போம். நன்றி ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்.